அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் இந்த தொகுப்பில் உள்ள முதல் பாடலை பார்த்தோம், அதனுடைய பொருளையும் பார்த்தோம். அதில் சொல்லுவதற்கான சில செய்திகள் விடுபட்டுவிட்டன. ஏனென்றால் போதிய கால அவகாசம் சென்ற வாரம் இல்லை என்பதனால் இந்த முதல் பாடலிலேயே அவசியம் சொல்ல வேண்டிய சில செய்திகள் என்னவென்றால், அந்த பாடல் உலகம் என்று தொடங்குகிறது. அது மிகவும் கவனத்துக்குரிய ஒரு சொல். பொதுவாக ஒரு பழக்கம் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது. அந்த காலத்தில் இலக்கியங்களை தொடங்கும் போது மங்களச் சொற்கள் என்று சில சொற்களை முதலாக கொண்டுதான் ஆரம்பிப்பார். எல்லா சொற்களையும் நூலினுடைய ஆரம்பமாக அவர்கள் கொண்டு விட மாட்டார்கள். மங்களச் சொற்கள் என்று சில சொற்களை வரையறுத்திருக்கிறார். அந்த சொற்கள் தான் பெரும்பாலும் எல்லா இலக்கியங்களிலும் ஆரம்ப சொல்லாக இடம்பெற்று நூல் தொடங்கும். இப்படியாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மரபு வந்திருக்கிறது. அது இலக்கண ரீதியாக இந்த சொற்கள் எல்லாம் மங்கள சொற்கள் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் சில மங்கள சொற்களை பட்டியலிடுகிறார்கள். தமிழில் இவையெல்லாம் மங்கள சொற்கள் என்று சில சொற்களை பட்டியலிடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அபிதான சிந்தாமணி என்ற நூலில் மங்களச் சொற்கள் எவை என்று ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. சீர், எழுத்து, பொன், பூ, திரு, மணி, யானை, தேர், பரி, கடல், புகழ், மலை, மதி, நீர், மறை, சொல், புயல், நிலம், கங்கை, உலகம், பருதி, அதாவது சூரியனுடைய மாற்றுப்பெயர் பருதி, அமுதம், இப்படி இதை சம்பந்தப்பட்ட இந்த சொற்களும் இந்த சொற்கள் குறிக்கக்கூடிய பொருளுக்கான மாற்று சொற்களும் மங்கள சொற்கள் என்று ஒரு பட்டியல் சொல்லப்பட்டு நாம் பார்த்தோமானால் பெரும்பாலும் இலக்கியங்கள், அது சிற்றிலக்கியங்களாக இருந்தாலும் சரி, பேரிலக்கியங்களாக இருந்தாலும் சரி, இந்த சொற்களை ஆரம்பமாக கொண்டு நூல் தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக உலகம் என்ற சொல் பெரும்பாலான நூல்களின் தொடக்கமாக அமைந்திருக்கு. அது ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒற்றுமையாக இருக்கிறது. நீங்கள் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் குறளிலேயே அந்த உலகு என்ற சொல் வரும். அதாவது முதல் பகுதியில அந்த நூலின் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் அந்த உலகு என்ற சொல் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபாக, மங்கள மரபாக தொடர்ந்து வந்திருக்கு. திருக்குறளில் அந்த உலகு என்ற சொல் முதல் குறளிலேயே இடம்பெற்று சங்க இலக்கியம் பல இலக்கியங்களில் அந்த உலகு என்ற சொல் ஆரம்பமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். திருமுருகாற்றுப்படையில் உலகம் உவப்ப வளநேர்வு என்று அந்த திருமுருகாற்றுப்படை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து மணிமேகலை உலகம் திரியா என்று தொடங்குகிறது. மலையாபதி உலகம் மூன்றும் என்று தொடங்குவதை பார்க்கிறோம். முல்லைப்பாட்டு நனந்தலை உலகம் என்று தொடங்குவதை பார்க்கிறோம். சீவக சிந்தாமணி மூவர் முதலா உலகம் என்ற தொடக்கத்தோடு அமைந்திருப்பதை காண்கிறோம். இவையெல்லாம் அந்த சங்க காலத்தை ஒட்டிய நூல்கள். பிற்காலத்திலும் அந்த மரபு தொட்டு தொடர்கிறது. பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்வழிவேணியன் என்று தொடங்குவதை பார்க்கிறோம். வில்லிபாரதம் நீடாழி உலகத்து என்று ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். இப்படி தொட்டு தொடர்ந்து இந்த உலகம் என்ற சொல் ஒரு மையமான ஒரு மங்கள சொல்லாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கம்பராமாயணமும் உலகம் என்ற ஒரு மங்கள சொல் என்று அவர்கள் எதை வகுத்திருக்கிறார்களோ அந்த மங்கள சொல்லோடு ஆரம்பிக்கிறது. இது எப்படி ஒரு மங்கள சொல் சொற்களில் மங்கள சொல், மங்களம் அல்லாத சொல் என்றெல்லாம் பிரிவினை உண்டா என்றால், அது பிற்காலத்தில் தானாக உருவாகி இருக்கும். முதலில் ஆரம்ப காலங்களில் புலவர்கள் அவர்கள் மனத்தில் தோன்றிய சொற்களை வைத்துதான் ஆரம்பித்திருப்பார். அதில் குறிப்பாக இந்த உலகம் என்ற சொல் பெரும்பாலான நூல்களில் ஆரம்பமாக அமைந்து அந்த நூல்கள் எல்லாம் காலத்தை வென்ற நூல்களாக நிலைத்து நிற்பதை கண்ட பிற்கால புலவர்கள் இந்த சொல்லை மங்களச் சொல்லில் முக்கியமான சொல்லாக ஏற்றுக்கொண்டு பிற்காலத்தில் இந்த சொல்லில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே ஆரம்பித்திருப்பார். இப்படித்தான் அது தொடங்கியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கம்பரும் தன் நூலை உலகம் என்ற சொல்லிலேயே ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த மன திட்டத்துடன் தான் ஆரம்பித்திருப்பார் என்று நாம் நினைக்கலாம். நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். காரணம் என்னவென்றால், அது பிற்காலத்தில் வந்த நூல். அதற்கு முந்தி பல நூல்களில் உலகம் என்ற சொல் ஆரம்ப பாடலில் இருப்பதனால் அது ஒரு மங்களச் சொல்லாக கருதப்பட்ட ஒரு சூழல் உருவாகிவிட்ட பிறகு கம்பர் பிற்காலத்தில் தம் நூலை படைக்கிறார் என்பதனால் அவர் திட்டமிட்டே அந்த உலகம் என்ற சொல்லை முதலாக வைத்து நூலை ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த முதல் பாடலில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய. இப்போது அடுத்த பாடல், அடுத்த பாடல் அபயடக்க பகுதியில் உள்ள பாடல். இதில் ஒன்றாம் பாடல், இரண்டாம் பாடல் என்று வரிசை எண் கொடுத்திருக்கிறார். இது நூலில் உள்ள அந்த மூல நூலில் உள்ள அந்த வரிசை எண் அமைப்பு அல்ல, இவருடைய தொகுப்பு. அந்த நூல் இடையில் பல பாடல்களை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பாடலை எடுத்து அடுத்து இரண்டாம் பாடலாக அமைக்கிறார். இதை நாம் எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரிசையாக வருகிறது. ஒன்றாம் பாடலுக்கு அப்புறம் இரண்டாம் பாடல் வந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. இடையில் பல பாடல்களை விட்டுவிட்டு அவையடக்க பகுதிக்கு வந்து விட்டார். அவையடக்க பகுதியில் உள்ள ஒரு பாடலை இந்த தொகுப்பு நூலின் இரண்டாம் பாடலாக இந்த நூலினுடைய தொகுப்பு ஆசிரியர் அமைத்திருக்கிறார். மையம் என்னை இகழவும் மாசென எய்தவும் இது இயம்புவது யாதெனில் உயில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி திரிக்கவே. அவையடக்கம் கூறுகிறார் கம்பர். அவையடக்கம் என்பது ஒரு பிற்கால மரபுதான். ஆரம்ப நூல்களில் எல்லாம் நாம் அவையடக்கம் பார்க்க முடியவில்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களில் அவையடக்க பகுதி இல்லை. சீவசிந்தாமணியில் அவையடக்கம் இருப்பதை பார்க்க முடியும். சீவசிந்தாமணி அவற்றிற்கு பின்னால் வந்த நூல், அதில் அவையடக்கம் இருப்பதை பார்க்க. வால்மீகி ராமாயணத்தில் அவையடக்கம் என்ற ஒரு பகுதி இல்லை. அவையடக்கம் என்பது பிற்காலத்தில் வந்த ஒரு மரபாக நாம் காண முடிகிறது. பிற்கால நூல்களில் எல்லாம் அவையடக்கம் என்ற ஒரு பகுதி, இந்த மாதிரியான காப்பியங்களில் அவையடக்கம் என்ற ஒரு பகுதி பெரும்பாலும் இடம்பெற்று சில சிற்றிலக்கியங்களில் அவையடக்கம் இல்லாமலும் இருக்கின்றன நாம் பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலான காப்பியங்களில் இந்த அவையடக்கம் கட்டாயம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவையடக்கம் என்பது அவைக்கு தன்னுடைய பணிவை புலவர் தெரிவித்துக் கொள்வது. ஒரு நூல் ஏற்ற தொடங்கினால் அந்த நூல் சில இடங்களில் தவறுகள் நேர்வது சாத்தியம் தான். அந்த புலவர் நூற்றுக்கு நூறு எந்த தவறும் இல்லாமல் எழுதிவிட்டார் என்று சொல்லிவிட முடியாது. சிற்சில தவறுகள் ஏற்பட்டு விடலாம். அதற்கு அவருடைய கவனக்குறைவு காரணமாக இருக்கலாம். அந்த எடுத்துக்கொண்ட விஷயம் மிக உயர்ந்ததாகவும் அந்த விஷயத்தை உள்வாங்கி இவர் எழுதுவதில் சில இடர்பாடுகள் தோன்றுவதனால் சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த அவையினருக்கு முதலிலேயே தன்னுடைய தன்மையை தெரிவித்து, இது நான் மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துக்கொண்டேன், ஆனால் எனக்கு அந்த அளவு ஆற்றல் இல்லை, அந்த விஷயத்தை சொற்களால் சொல்லிவிடுவதற்கான ஆற்றல் இல்லை, அதனால் தவறுகள் இருக்கலாம், அதை பொறுத்து கொண்டு இந்த அவையினர் ஏற்றுக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று என்னும் விதமாக அந்த அவையடக்கம் பெரும்பாலும் அமைந்திருக்கும். தன்னுடைய பணிவை காட்டும் விதமாக புலவர்கள் அந்த அவைக்கு தன்னுடைய பணிவை காட்டும் விதமாக அமைந்திருக்கும். இந்த அவைக்கு பணிவை காட்டுவது என்பது பெரும்பாலும் அந்த காலத்தில் நூல்கள் ஒரு அவையில் அரங்கே ஒரு நூலை ஒரு புலவர் செய்து முடித்த பிறகு கற்றறிந்தோர் நிறைந்த ஒரு மன்றத்தில் கொண்டு போய் தன்னுடைய நூலை அரங்கேற்றுவார். அப்போ அங்குள்ள அந்த கற்றறிந்தவர்கள் மத்தியில் தன்னுடைய பணிவை தெரிவிக்கும் விதமாக இந்த அவையடக்க பாடலை சொல்லிவிட்டு அடுத்து நூலில் உள்ள பாடல்களை எல்லாம் வாசிக்க தொடங்குவார். இப்படியாக அவையடக்க மரபு உண்டானது. இதில் இந்த அவையடக்கம் என்ற சொல்லையே நாம் கவனிக்கலாம். அவையடக்கம் என்றால் அவைக்கு அடங்குதல் என்ற ஒரு பொருள். இன்னொரு பொருள் மறைமுகமாக அதுக்குள்ளேயே அவையடக்கம் என்றால் அவையை அடக்குதல் என்ற ஒரு பொருளும் வந்து புலவர்கள் அந்த அந்த சொற்றொடரை அமைத்த விதமே ஒரு ஆச்சரியகரமாக அவை அடக்கம் என்பது அவைக்கு அடங்குதல், தன்னுடைய பணிவை தெரிவிக்கும் விதமாகவும் இருக்கும். அதே விதத்தில் அவையை அடக்குதல், இதில் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் அதை பெரிதாக ஆட்சேபித்து விடக்கூடாது, என் மூளைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து விடக்கூடாது, அமைதியாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், சிலவற்றை நீங்கள் பொறுத்தரலதான் வேண்டும் என்று அந்த அவையினரை எதிர்ப்பு தெரிவித்து விடாமல் முன்னமேயே ஒரு விதத்தில் அவர்களை அடக்கி விடுதல் என்ற பொருளும் அதில் வருகிறது. அது எப்படி அந்த அவை அடக்கம் என்பதை இரு பொருளும் தரக்கூடியதாக இருக்கும் என்றால், அதில் அதை நாம் எந்த இலக்கண ரீதியாக பார்க்கிறோம் என்னும் அடிப்படையில் தான் இருவிதமான பொருளும் வருகிறது. அவை அடக்கம் என்பதை நாம் நான்காம் வேற்றுமை தொகையாக பார்த்தால் அவைக்கு அடங்குதல் என்பதாக வரும். அவை அந்த பூ என்ற நான்காம் வேற்றுமை உருவம் அங்கு மறைந்திருப்பதாக எடுத்துக்கொண்டால் அவைக்கு அடங்குதல் என்ற பொருளை தரும். அதில் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்திருப்பதாக எடுத்துக்கொண்டால் அவையை அடக்குதல், அந்த ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்திருப்பதாக கொண்டால் அவையை அடக்குதல் என்ற பொருள். அதன் அடக்கம் என்பது அடங்குதல் என்ற பொருளிலும் வரும், அடக்குதல் என்ற பொருளிலும் வருமா என்ற ஒரு சந்தேகம் வந்தால், நடைமுறையில் கூட இப்போது அந்த சொல் இரண்டு விதமாகவும் பயன்பாட்டில் இருக்கிறது. அடங்குதல் என்ற பொருளிலும் பயன்பாட்டில் இருக்கிறது, அடக்குதல் என்ற பொருளிலும் பயன்பாட்டில். அடக்கம் என்பது ஒரு தொழில் பெயர், அது இருவிதமாகவும் பன்வினையாகவும் பொருள் தெரிகிறது, பிறவினையாகவும் பொருள் தெரிகிறது. உதாரணமாக அவர் அடக்கம் மிக உடையவர் என்றால் மிகவும் அடங்குதல் உடையவர், பணிவுடையவர் என்ற ஒரு பொருள் வருகிறது. ஆனால் அதையே சப அடக்கம் செய்யப்பட்டது என்றால் சபத்தை அடக்கப்பட்டது, சபம் அடக்கப்பட்டது என்று அந்த பிறவினை பொருளில் அங்கு வருகிறது. அந்த அந்த அடக்கம் என்ற ஒரு சொல்லே வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு பொருளில் அது வந்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இந்த அவை அடக்கம் என்ற இடத்தில் அது இப்படியும் பொருள்களும் விதமாக அப்படியும் பொருள்களும் விதமாக இங்கு இருக்கிறது. அது அப்படியாக அமைந்து அந்த அவையடக்கம் அந்த சொற்றொடர் அமைந்து இரண்டு விதமாகவும் புலவர்களுக்கு அது ஒரு சாதகமான சொற்றொடராக அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த அவையடக்க பகுதி என்பது பெரும்பாலான நூல்களில் இருப்பதனால் அவையடக்கத்தை ஒருவர் எப்படி அமைத்திருக்கிறார் என்பதை வைத்தே அவருடைய திறனை நாம் எடை போட்டு விடலாம். ஏனென்றால் நிறைய புலவர்கள் அவையடக்கம் பாடியிருக்கிறார்கள். அந்த புலவர்கள் இதுவரைக்கும் பாடிய புலவர்களை விட தான் புதுமையாக ஏதாவது ஒரு விதத்தில் அவையடக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அந்த புலவருக்கு உருவாகிறது. அதனால் அவையடக்கத்திலேயே அவர் தன்னுடைய சிந்தனை திறனை அதிகமாக பயன்படுத்துகிறார். புதுமையாக என்ன சொல்லலாம், புது கற்பனையாக எதை சொல்லலாம், புது உவமையாக எதை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் அந்த அவையடக்கத்திற்கே அவர் புதிதாக யோசிக்க வேண்டியது. நாம் பார்க்கிறோம் வெவ்வேறு நூல்களில் அவையடக்கத்தை பார்க்கிறோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் அவையடக்கம் சொல்லியிருப்பது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஒரு புலவர் சொல்கிறார், அதாவது என்னுடைய நூலில் குற்றங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் நீக்கி அந்த குற்றத்தை நீக்கி குற்றமற்றவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்களே அந்த குற்றத்தை நீக்கி என்னுடைய பாடல்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு உவமானம் சொல்கிறார். நமக்கு மணிகள் கிடைக்கின்றன, அந்த ரத்தின கற்கள் கிடைக்கின்றன. ரத்தின கற்கள் என்பவை கிடைக்கும் போதே அப்படி பளபளப்பாக கிடைப்பது, அதில் மாசுபடிந்திருக்கும் தூசுபடிந்திருக்கும். அதை பயன்படுத்துபவர்கள், அதனுடைய மதிப்பை தெரிந்தவர்கள் அதன் மீது உள்ள அந்த மாசு தூசை எல்லாம் போக்கி அதை பளபளப்பாக்கி பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே போல என் பாடல்களில் குற்றங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நீங்கள் களைந்துவிட்டு மணி கொள்வோர் எப்படி மாசையும் தூசையும் நீக்கிவிட்டு மணி கொள்கிறார்களோ அதை போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு புலவர் பாடுகிறார். இன்னொரு புலவர் பாடுகிறார், நெருப்பை விரும்புபவர்கள் சமைப்பதற்கோ அல்லது குளிர் காய்வதற்கோ விரும்புபவர்கள் அந்த நெருப்பில் இருந்து புகை வருகிறது என்பதற்காக அந்த நெருப்பை ஒதுக்கிவிட மாட்டார்கள். ஐயோ, புகை என்ற ஒரு குற்றம் இந்த நெருப்பில் இருக்கிறது, இந்த நெருப்பை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று ஒதுக்கிவிட மாட்டார்கள். அந்த நெருப்பில் உள்ள அந்த குற்றம், அந்த புகையாகிய குற்றம் இருந்த போதிலும் கூட அதில் பயனை கொள்வார்கள். அது குளிர்காயுதல் என்ற பயன் அல்லது சமைப்பதற்கு உதவுவது என்ற பயனை கொள்வார்கள். அதே போல என் பாக்களில் சில குற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த குற்றங்களுக்காக என்னுடைய நூலை ஒதுக்கிவிடக் கூடாது, இதில் பயனுடையவை இருந்தால் நீங்கள் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு புலவர். இன்னொரு புலவர் பாடுகிறார், எத்தனையோ புலவர்கள் இதுநாள் வரைக்கும் தமிழ் இலக்கிய பரப்பில் பல நூல்கள் யாத்திருக்கிறார்கள், காப்பியங்களை படைத்திருக்கிறார்கள். அப்படி பெரும் பெரும் புலவர்கள் படைத்த இடத்தில் சிறியவனாகிய நானும் படைக்க வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் இந்த ஒரு சிறியவன் படைக்க வந்திருக்கலாமா என்று நீங்கள் கருதலாம். என்ன செய்வது, வானம் ஒன்றுதான், அந்த வானத்தில் கருடன் பறந்த அந்த வானத்தில் தான் சிறிய ஊர்க்குருவியும் பறக்கிறது. அதே போல ஊர்க்குருவி போல நான் இந்த பெரிய இலக்கிய வானில் பறக்க வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் அங்கீகரித்தருள வேண்டும் என்று ஒரு உவமானத்தை பயன்படுத்தினார். இப்படி வெவ்வேறு உவமானங்களே வெவ்வேறு புலவர்கள் பாடுவதை பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியங்கள் மேலாகி கொண்டே போகிறது. நலவன்பா பாடிய புகழந்தி புலவர் ஒரு விதமாக அவையடக்கம் பாடுகிறார். நலன் கதை என்பது ஒரு மிகப்பெரிய மதம் கொண்ட யானை போல, அந்த மதம் கொண்ட யானையை ஒருவன் தாமரை தண்டில் இருந்து எடுத்த அந்த நூலை கொண்டு கட்டுவதற்கு சமமானது நான் இந்த நலன்கதையை பாடத் தொடங்கிய இந்த விஷயம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு தன்னை பணிவாக்கிக் கொண்டு எடுத்துக்கொண்ட விஷயம் மிக பெரியது. அதை அந்த அளவு ஆற்றல் இல்லாதவனாகிய நான் பாடத் தொடங்குகிறேன் என்று ஒரு பணிவை வெளிப்படுத்தும் விதமாக அவை அடக்கங்கள் பலவிதமாக பாடியிருக்கிறார். வெவ்வேறு விதமான ஓமானங்களை பயன்படுத்தியிருக்கிறார். கம்பருடைய அவையடக்க பாடலும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். அவர் அவையடக்க பகுதியில் 3-4 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த நூலில் ஒரே ஒரு பாடலைத்தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். முக்கியமான ஒரு பாடலை இந்த தொகுப்பாசிரியர் விட்டுவிட்டார். கம்பருடைய அவையடக்க பாடலில் மிக முக்கியமான பாடல் அது, எல்லோரும் சொல்லக்கூடிய பாடல். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முக்கவும் நட்பு பூ புற்றென ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்றும் காசில் கொற்றுக்கு ராமன் கதையரோ என்ற பாடல் தான் அது. அதில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ராமாயணம் என்பது மிக பெரிய மறந்து விரிந்த பார்க்கடல் போன்றது. நான் இதை பாடத் தொடங்குவது என்பது எப்படிப்பட்டது என்றால், ஒரு பூனை பார்க்கடலில் முன்பு போய் இருந்து நின்று கொண்டு அந்த அதனுடைய கரையில் நின்று கொண்டு இந்த பார்க்கடல் முழுக்க நான் நக்கியே குடித்து விட போகிறேன், குடித்து காலி செய்து விட போகிறேன் என்ற ஆசையுடன் அதன் கரையில் போய் நிற்பதற்கு சமானமானது பெரும் காப்பியமாகிய ராமாயணத்தை நான் பாடத் தொடங்கிய செயல் என்று அவர் பணியை தெரிவிக்கும் விதமாக ஒரு நல்ல ஓமையை பயன்படுத்தி அதை தெரிவித்தார். அது மிக குறிப்பாக எல்லோரும் கம்பருடைய பாடலில் எடுத்து சொல்லக்கூடிய பாடல். இன்னும் சில பாடல்கள் சொல்லுகிறார். கட்டடக்கலை நிபுணர்கள், மிகப்பெரிய கோயிலை நிர்மாணிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள், ராஜ மாளிகைகளை எழுப்பக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள், அவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்கிறார்கள். அவர்களுடைய அவர்கள் ஈன்ற பிள்ளைகள் சிறுவயதில் தரையில் கரித்துண்டை வைத்துக் கொண்டு கோயில் போன்ற படங்களை வரைவது, மாளிகைகள் போன்ற படங்களை வரைவது, வரைந்துவிட்டு இதுதான் மாளிகை இதுதான் கோயில் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருப்பார். அதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும், அது சுத்த கிறுக்கள் தான். ஆனால் இவர் இந்த கட்டட நிர்மாணத்தில் வல்லுநராகிய இவர் தன் பிள்ளை அப்படி தவறுதலாக கிறுக்கல்களாக எழுதி இருப்பதை பார்த்துவிட்டு கோபித்துக் கொள்ள மாட்டார். இது தவறு இருக்கிறது, என்ன இப்படியாக ஒரு கோயிலை வரைவது, இப்படியா ஒரு மாளிகையை கட்டுவது, இப்படி வரையக்கூடாது என்று அவர்களை கண்டிக்க மாட்டார், கோபப்பட மாட்டார். தன் பிள்ளை அப்படி கிறுக்கலாக வரைந்திருப்பதை கூட பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். அதை போல நான் பாடல்களாக பாடிய இந்த பாடல்கள் கிறுக்கல்களாக இருந்தாலும் புலவர்கள் என்பால் அன்பு வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு பாடலில் கம்பர் தெரிவிக்கிறார். இப்படி மிக நயமான பாடல்கள் எல்லாம் கம்பர் அவையடக்க பகுதியில் பாடியிருக்கிறார். இங்கே இந்த தொகுப்பாசிரியர் ஒரு பாடலை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். பையம் என்னை இகழவும் மாசு எனக் கெய்தவும் இது இயம்புவது யாரெனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த நூலை பாடத் தொடங்கிய காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பு பாடியிருக்கிறார் அல்லவா அந்த வால்மீகி, அவர் பாடிய அந்த மகத்துவமான நூலினுடைய மகிமையை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் நான் இதை பாடத் தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார். இதில் என்ன விதத்தில் அவையடக்கம் இருக்கிறது என்றால், இது ஒரு செய்தியாக பார்த்தால் இதில் அவையடக்கம் இருக்காது. அந்த வான்மிகு பாடிய ராமாயணத்தினுடைய மகிமையை தமிழர்கள், தமிழ் அறிந்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தமிழாக்கம் செய்கிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு செய்தியாக இருந்தால் சாதாரணமாக செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதில் ஒரு அவையடக்கம் துணிக்காது, அவையடக்கம் இருப்பது போல் தெரியாது. ஆனால் இதற்குள் ஒரு மறைமுகமான ஒரு அவையடக்கம் இருக்கிறது. நான் அந்த நூலில் உள்ள விஷயங்களை தமிழர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் தமிழாக்கம் செய்கிறேன், அவ்வளவுதான். ஒரு செய்தி வாக்கியமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் இதற்குள் ஒரு அவையடக்கம் இருக்கு. அவருடைய பாடலினுடைய மகிமையை அறிவதற்காகத்தான் நான் பாடல்கள் பாடத் தொடங்கி இருக்கிறேன் என்றால், ஒரு வாசகம் சொல்வார்கள் என்னவென்றால், நிழலின் அருமை வெயிலிலே, இல்லை இல்லை, ஆமா, நிழலின் அருமை வெயிலிலே என்று ஒரு வாசகம் சொல்வார். நிழலிலேயே நின்று கொண்டிருக்கும் வரை அந்த நிழலினுடைய குளுமை நமக்கு தெரியாது. அதனுடைய அந்த தன்மை, அதன் அது நமக்கு தந்த அந்த சௌகரியம் நமக்கு தெரியாது. ஆனால் வெயிலில் நடக்க தொடங்கிவிட்டால், அடே அப்ப அந்த நிழல் எவ்வளவு சௌக்கியமாக இருந்தது என்று அப்போதுதான் அந்த நிழலுடைய அருமை தெரியும். அதை போல வான்மிகையினுடைய கவிதை ஆற்றலை அறியாத, கவிதை ஆற்றலை படித்து படித்து அதனோடு பழகி இருப்பவர்கள் அம்பருடைய கவிதையை படித்த பிறகு, இவர் என்ன இப்படி எழுதியிருக்கிறார், வான்மிகி என்னவோ அருமையாக எழுதியிருக்கிறார், இவர் இப்படி சாதாரணமாக அல்லவா எழுதியிருக்கிறார், வால்மீகியினுடைய அருமை இப்போதுதான் நமக்கு புரிகிறது என்று வான்மீகியை கொண்டாட தொடங்குவார். அந்த பொருளே இந்த அவையடக்கத்தை அமைக்கும். தன்னுடைய கவிதை அந்த அளவு சிறப்புக்குரியது அல்ல என்பதை படிப்பவர்கள் உணர்ந்து விட்டால் வான்மீகியினுடைய மகிமையை உணர்ந்து கொள்வார்கள் என்று விதமாக பாடலை அமைக்கிறது. பையம் என்னை இகழவும் மாசேன கெய்தவும், இந்த உலகமெல்லாம் என்னை சிந்தனை செய்யவும், என்ன பாடிவிட்டான், அந்த நூலை கெடுத்து வைத்து விட்டான். அது எவ்வளவு பெரிய சிறந்த நூல், எவ்வளவு சிறப்பாக வான்மீகி ஆதிக்கவி இயற்றி இருக்கிறார், அதை தமிழாக்கம் செய்கிறேன் என்று அதனுடைய சுவையையே கெடுத்து விட்டான் இவன் என்று இந்த வையகம் என்னை சிந்தனை செய்யவும், மாசி எனக்கு எய்தவும், எனக்கு ஒரு குற்றம் வந்து சேரும்படியாகவும், நான் இதை தொடங்குவது, இதை ஏம்புவது யாதனி, இதை ஏம்புவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவ்வளவு பழியும் இவ்வளவு குற்றமும் எனக்கு வந்து சேருவதற்கு இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் நான் இதை பாடத் தொடங்குவது என்னவென்று கேட்டால், அதற்கான காரணம் என்னவென்றால், உயில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வ மாக்கவி மாட்சி தெரிவிக்கவே, உயில் கேள்வி புலமையினோர் என்பது இங்கே வான்மீகி மரியாதை பன்மையாக வான்மீகியை சொல்கிறார். பொய்யற்ற கேள்வி ஞானத்தை உடைய புலமை மிக்க அந்த வான்மீகியானவர் புகழ் சொல்லுகின்ற, புகழ்தல் என்றால் சொல்லுதல் என்ற பொருள், சொல்லுகின்ற தெய்வமாக்கவி, தெய்வத்தன்மை பொருந்திய அந்த பெரும் சிறப்புக்குரிய கவிதைகளினுடைய மாட்சியை தெரிக்கவே, தெரியப்படுத்தவே என்று சொல்கிறார். என்னுடைய கவிதையை படித்த பிறகுதான் அவர்களுக்கு, இவர்களுக்கு, இங்கு உள்ளவர்களுக்கு அந்த வான்மீகியினுடைய மகத்துவம் தெரியும். என்னுடைய கவிதையினுடைய அற்பத்தன்மையை புரிந்த பிறகுதான் அதனுடைய உன்னதத்தன்மையை இவர்கள் உணர்வார்கள் என்று சொல்கிறார். இது இப்படி நடப்பதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் நடைமுறையில். இப்போது கூட சமீபத்தில் ஒரு புதினத்தை, ஒரு நீண்ட பெரிய புதினத்தை, அதற்கு முன் பலராலும் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு புதினத்தை திரைப்படமாக எடுத்தார்கள். அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் புதினத்தை கொண்டாட தொடங்கிவிட்டார். திரைப்படத்தை கொண்டாடாமல் புதினத்தை கொண்டாட தொடங்கிவிட்டார். புதினம் என்ன மாதிரியாக சிறப்பாக இருந்தது, இது அந்த அளவு சிறப்பாக இல்லையே என்று திரைப்படத்தை கொண்டாடாமல் புதினத்தை கொண்டாடிய காட்சியை நாம் கண்கூடாக பார்த்தோம். இங்கே கம்பர் கிட்டத்தட்ட அந்த நிலையைத்தான் சொல்கிறார். வான்மீகி ராமாயணத்தை மொழியாக்கம் செய்கிறார், அங்கே தன்னுடைய பணியை காட்டுகிறார். முதல் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், என் பாடலை பார்த்தவர்கள் என் பாடலினுடைய அற்பத்தன்மையை கண்டுவிட்டு அதை கொண்டாடுவார்கள், அதற்காகத்தான் இதை தொடங்குகிறேன் என்று சொல்கிறார். அவையடக்கமாக அப்படி சொல்லி இருக்கிறாரே தவிர, ஆனால் அங்கு நேர்ந்தது வேறு. அங்கு நேர்ந்தது என்னவென்றால், கம்பன் வான்மீகியையும் மிஞ்சிவிட்டான் என்பதுதான் நாம் இலக்கிய ரீதியாக கம்பனையும் வான்மீகியையும் ஒப்பிடும் போது காணக்கூடியதாக இருக்கு. பணிவுக்காக அவர் அப்படி தெரிவித்திருந்தாலும் கூட வான்மீகியை விட தன்னை தவழ்த்தி கொண்டு தனக்கு அந்த தகுதி இல்லை என்பது போல பணிவை தெரிவித்திருந்தாலும் கூட கம்பர் வான்மீகியை விட மிஞ்சி நிற்கிறார் என்பதுதான் நாம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதையடக்கத்திற்காக தன்னை அப்படி தவழ்த்தி சொல்லுகிறார். பல படைப்புகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. மொழியாக்கம் பெற்ற ஏற்கனவே ஒரு படைப்பு புத்தாக்கம் பெறும்போது அந்த பழைய படைப்பினுடைய செழுமை இல்லாமல் பல படைப்புகள் தோல்வியை தழுவி இருக்கின்றன. அதை நாம் பார்க்கிறோம். அது திரைப்பட ரீதியாக எல்லாம் நாம் ஏற்கனவே பல காலமாக அதை பார்த்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் அரிதிலும் அரிதாக அந்த நூலுக்கு இணையாக பின்னாளில் வந்தவர் அதை மறு ஆக்கம் செய்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதை விஞ்சி மறு ஆக்கம் செய்வதையும் பார்த்திருக்கிறோம். கம்பர் விஞ்சி மறு ஆக்கம் செய்திருக்கிறார். அதை நாம் அவருடைய காப்பியத்தில் காணுகிறோம். அப்படியாக அவருடைய நூல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு பணிவுக்காக இப்படி தெரிவித்திருக்கிறார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். பையம், பையம் என்பது உலகம் என்ற சொல்லை, உலகம் என்ற பொருளில் இந்த பாடலில் உள்ள பையம் என்பதற்கும் முந்தைய பாடலில் உள்ள உலகம் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. பையம் என்றால் உலகம் என்பதுதான் பொருள். இங்கு வையம் என்பது ஆகு பெயராக உலகத்தில் உள்ள மக்களை, அறிஞர்களை குறிக்கிறது. ஆகு பெயராக உலகத்தில் உள்ள அறிஞர்களை, பண்டிதர்களை குறிக்கிறது. இது ஆகு பெயராக நிற்கும். ஆனால் முதலில் உள்ளது உலகம் என்ற சொல் ஆகு பெயர் அல்ல. உலகம் என்பது உலகத்தையும் குறிக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் குறிக்கிறது. அதாவது ஒரு சொல் அந்த சொல் தரக்கூடிய நேரடி பொருளை குறிக்காமல் வேறு ஒரு பொருளை குறித்தால், வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வந்தால் அது ஆகுவதில்லை. இங்கு வையம் என்பது உலகத்தை குறிக்காமல் உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்திருப்பதனால் இது ஆகு பெயர். அங்கு உலகம் என்பது உலகத்திற்கும் ஆகி வந்திருக்கிறது, உலகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கும் ஆகி வந்திருக்கிறது. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் என்ற அந்த சொற்குடன் அந்த உலகம் என்ற சொல். ஆக அது ஆகு பெயர் அல்ல, ஆனால் இது ஆகு பெயர். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது உலகம் என்பது உலகத்தையும் குறிப்பதனால் அது ஆகு பெயர் அல்ல. ஆனால் இங்கு வையம் என்பது உலகத்தை குறிக்கவில்லை, உலகத்தில் உள்ள அந்த அறிஞர்களை குறிக்கிறது. அதனால் இது ஆகு பெயர். இதுதான் ரெண்டு. மையம் என்னை இகழவும், மாசு எனக்கு எய்தவும். மாசு என்பது குற்றம் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. எய்தவும், எய்துதல் என்றால் வந்து அடைதல் என்ற பொருள் தரும். எனக்கு வந்து அடையவும், அப்படி எல்லாம் நடக்கவும் நான் இதை இயம்பக்கூடிய காரணம் எது என்றால், இயம்புவது என்பது இயம்பக்கூடிய காரணம் என்ற பொருளில் நிற்கிறது. இயம்புவது யாதென், இயம்பக்கூடிய காரணம் யாது என்று கேட்டால், பொய்யில் கேள்வி, பொய் பொய்த்தன்மை இல்லாத மிகவும் சத்தியமான கேள்வி ஞானம் படைத்த அந்த புலமையினோ, அதாவது அந்த வான்மீகி முனிவர் என்ற பொருளில் அந்த சொற்றொடர் நிற்கிறது. அதற்கு வான்மீக முனிவர் என்று அவரை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், கம்பருக்கு முன்பே பலர் இராமாயணத்தை சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். வான்மீகி மட்டுமல்ல, வான்மீகி அப்பால் பிறகு வந்த சில புலவர்கள் சம்ஸ்கிருதத்திலேயே அந்த இராமாயணத்தை இயற்றியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் குறித்ததாக எடுத்துக்கொள்ளலாம். கம்பருக்கு முந்தி எழுதப்பட்ட இராமாயண புலவர்கள் அத்தனை பேரையும் குறித்ததாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் பொருந்தக்கூடியதுதான். அப்படி எடுத்தால் அது பன்மையாக வரும். புலமையினோர் என்பது பன்மையாக பலரையும் குறிப்பதாக வரும். ஆன்மீகை மட்டும் குறிப்பதாக எடுத்துக்கொண்டால் அதை மரியாதை பன்மையாக எடுத்துக்கொள்ளும். ஒரே ஒருவரை மட்டும் குறிக்கக்கூடிய மரியாதை பன்மையாக எடுக்கும். புலமையினோர் புகழ் சொல்லக்கூடிய சொல்லிய தெய்வமாக்கது, தெய்வ தன்மை பொருந்திய பெரும் கவிதைகளின் மாட்சியை தெரிவிக்கவே என்பது தெரிக்கவே என்று வந்திருக்கிறது. இப்படி இடை குறைந்து விகாரப்பட்டு வருவது பொதுவாக இலக்கியங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஒரு இடத்தில் வள்ளுவர் நிலக்கு என்று பயன்படுத்தியிருப்பார். நிலக்கு, நிலத்துக்கு என்பதை நிலக்கு என்று பயன்படுத்தியிருப்பார். அப்படி இடையில் உள்ளதை விட்டுவிட்டு அந்த இடை குறையாக விகாரமாக பயன்படுத்தியிருப்பார். இப்படி புலவர்கள் இடத்திற்கு ஏற்ப தங்கள் சௌகரியத்திற்கேற்ப சில சொற்களை மாற்றி பயன்படுத்திக் கொள்ள இலக்கணம் அங்கீகாரம் வழங்கியது. அந்த அடிப்படையில் தெரிவிக்கவே என்பதை தெரிக்கவே என்று பயன்படுத்தி, இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். நீங்கள் சந்தேகங்கள் இருந்தால் மாட்சின்னு என்ன சொன்னீங்க? மாற்று என்றால் சிறப்பு, உன்னதம், மகிமை, மேன்மை, பல பொருள் தரப்பு. இப்போது கூட சொல்லுகிறார்கள் அப்பா, மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்களே என்றெல்லாம் பேசுகிறார்கள். மாண்பு, மாண்பு என்பதும் இதோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. மாண்பு என்பது அதிகமாக வழக்கத்தில் உள்ளது. மாண்பு மிகு, மாண்பு இப்போது அரசியல் மேடைகளில் அதிகமாக. மாண்பு வந்து மரியாதை இல்லையா? மாண்பு மிகு அப்படின்னா மரியாதைக்குரிய. மாண்பு என்பதும் மாட்சி என்பதும் ஓகே. ஒத்த பொருள் தரக்கூடியதான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பொருள். அங்கு மாண்பு என்றால் மரியாதை என்று வருகிறது. மாண்பு என்பது இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு என்ற பகுதியிலும் வரும். சிறப்பு. மாண்பு என்பது சிறப்பு. மாண்பு என்பதும் ஆட்சி என்பதும் ஒத்த பொருள். ஐயா இதுல பொய்ன்னு எதை சொல்றாரு ஐயா? அது பொய்யில் அதாவது இது ஒரு அடைமொழியாக வருகிறது. அந்த கேள்வி என்பதற்கு அடைமொழியாக வருகிறது. கேள்வி என்பது கேள்வி ஞானத்தை குறிக்கிறது. கேள்வி ஞானம் என்பது தவறான விஷயங்களையும் ஒருவர் கேட்டு கேட்டு தன்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டே போகலாம். அப்படியும் இருக்கிறார்கள் அல்லவா? நல்ல விஷயங்களையே கேட்டு கேட்டு அறிவை பெருக்குபவர்களும் இருக்கிறார்கள். தவறான விபரீதமான விஷயங்களை கேட்டு கேட்டு அறிவை பெருக்குபவர்களும் இருக்கிறார்கள். இங்கு அந்த பொய்யில் கேள்வி என்பது சத்தியமான உன்னதமான மெய்மையான விஷயங்களை கேட்டு கேட்டு புலமை மிக்கவர்களை குறிக்கும் வார்த்தையாக. அதாவது அங்கு பொய் பையன்னு இல்லாத, சொல்லி பொய் இல்லாத கேள்வி, பொய் இல்லாத கேள்விப்பட்ட அறிவை நான், அறிவு கேள்விப்பட்டவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், அது மாதிரி தானே சொல்றாரு அவரு. நன்றி தெரிவிக்கிறேன் என்று நன்றி, சொல்லவில்லை. லைக் சிறப்பு, அவர்களை சிறப்பிக்கிறேன். கரெக்டா அவர்களுடைய சிறப்பை தெரிவிப்பதற்காக நான் பாடுகிறேன். பாடுகிறேன். எஸ் எஸ் எஸ் வெயிலில் வெயில் வெயிலில் நின்றால் தான் நிழலின் அருமை தெரியும் என்பதனால் என்னுடைய இந்த சிறுமை மிக்க கவிதைகளை கேட்டால் அவர்களுக்கு அந்த கவிதையினுடைய மகிமை தெரியும். என்னுடைய இதை பார்க்க இது அந்த புலவர்களை தானே, பொய் இல்லாத கேள்வி கூறும் புலவர்களை தானே குறிக்கிறது? ஆமா ஆமா புலவர்கள். அது புலவர்களுக்கு பொய்யில் என்ற அடையையும் சேர்த்துக் கொள்ளலாம். பொய்யில் புலமையினோடு அங்கேயும் சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது கேள்வி என்பதற்கும் அடைமொழியாக சேர்க்கும். இந்த அடைமொழி என்பது எங்கு பொருந்துகிறதோ அங்கே எங்கு வேணுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம். அதான் அதனுடைய சிறப்பு. கேள்விக்கு பொய்யில் கேள்வி என்றால் அந்த கேட்கக்கூடிய விஷயத்திலேயே பொய் இல்லை. அது ஒரு மெய்மையான விஷயத்தை இவர்கள் விஷயம் அடங்கிய பகுதி அது. அதைத்தான் இவர்கள் கேட்டு கேட்டு புலமையை பெருக்கி இருக்கிறார்கள் என்று. அதற்கு சேர்க்காமல் புலமையினோருக்கு சேர்த்தால் அவர்கள் கேள்வி ஞானம் உடையவர்கள், கேள்வி ஞானம் உடைய பொய்யில்லாதவர்கள். அப்படி அவர்களை சிறப்பிக்கும் விதமாகவும் எங்கு வேண்டுமானாலும் சேர்த்து. அதுபோல புகழ் என்றால் அறிந்து கொள்ளுதல், புகழ்தல். சொல்லுதல். அவர்கள் அதாவது இது புலமையினோர் புகழ் அங்கு வந்து அது வினையாக நிற்கிறது. அந்த அந்த புலமை புலமையினோர் அந்த புலவர்கள் சொல்லுகின்ற தெய்வமாக்கு அது வந்து அந்த புகழ் என்ற வார்த்தை வினைத்தொகையாக இருக்கிறது. புகழ்கின்ற அவர்கள் அதாவது அவர்கள் இயற்றிய தெய்வமாக்கவியினுடைய மாட்சியை தெரிவிக்கிறது. அவர்கள் சொன்ன அவர்கள் சொல்லி அருளிய அந்த தெய்வமாக்கவியினுடைய மாட்சியை தெரிவிக்கிறது. அது அங்க வினைத்தொகையாக அதை இயல்பாக சொல்லியிருக்க வேண்டும் என்றால் புலமையினோர் புகன்ற அதாவது அன்றைக்கு அவர்கள் புகன்ற சொன்ன அந்த தெய்வமாக்கவியின் ஆட்சி தெரிவிக்க அப்படின்னு நாம் அதை வசனமாக மாற்றுகிறோம். பொய்யில்லாத கேள்வியை உடைய புலவர்கள் புகன்ற அதாவது அன்றைக்கு சொன்ன அந்த தெய்வமாக்கவியினுடைய மகிமையை தெரிவிக்கவத்தான் நான் இந்த பாடலை இந்த நூலை நான் இயற்றுகிறேன். இந்த நூலல் நூல் இயற்றுவதால் என்னை வையம் பொழித்து சொல்லும் என்னை குற்றம் சுமத்தும், இவன் அந்த காவியத்தையே கெடுத்து விட்டான் என்று என் மீது பழி சுமத்தும். ஆனாலும் நான் தைரியமாக பாடுவது ஏனென்றால் அவர்களுடைய மகிமையை தெரிந்து கொள்ளட்டும். என்னுடைய சிறுமையை பார்த்து விட்டு அவர்களுடைய மகிமையை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். புகன்றன்னு வந்திருந்தா அது புகன்றன்னா அது சரியா, அது சரியா அமைஞ்சிருக்கும். புகன்ற ஆமா, புலமையினோர் புகந்தனா புகன்ற. அது இறந்த கால பெயரெச்சமாக ஆகியிருக்கும். அப்படி பெயரெச்சமாக அந்த புகந்தனி போட்டு இருந்தால் அங்க இலக்கணத்திற்கு அது போ இடிக்கும், அந்த வார்த்தை அதற்குள் அடங்காது, அந்த யாப்பு இலக்கணத்திற்குள் அடங்காது. அதனால அதை அவர் வினைத்தொகையாக மாற்றி புகழ் என்று புகழ் என்று போட்டாலும் அது அங்கு புகன்ற என்ற பொருளில் தான் வருகிறது. வையம் என்பது வையகம் என்றும் வரும், வையம் என்றும் இரண்டு விதமாகும். அடுத்த பாடல் போகலாம். போலயா, அடுத்த பாடல் போகலாம். தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முள்ளும் முக்கிய நாவினார் உரை இன்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்ச்சியை பண்படும். இது தன்னும் தான் எடுத்துக்கொண்ட மூல நூல் எது என்பதை தெரிவிக்கிறார். இதெல்லாம் பாயிர பகுதியில் அமைந்திருக்கிறது. அவையடக்க பகுதி, கடவுள் வாழ்வு பகுதி. இப்போது இந்த பாடலில் சொல்லக்கூடிய தன்னுடைய மூல நூல் எது, ஏற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட கதையினுடைய மூலம் எது என்பதை தெரிவிக்கிறார். ஒரு செய்தியாக தெரிவிக்கிறார், செய்தி சொல்லுகிறார். தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனார். தேவ பாடை என்பது தேவ பாஷை. பாஷை என்ற சொல் பாடை என்று வரும். அந்த ஷகரம் பொதுவாக டகரமாக தமிழில் மாற்றம் பெறும். உதாரணமாக விஷயம் என்பது விடயம் என்று சொல்லப்படும், விஷம் என்பது விடம் என்று சொல்லப்படும், விபீஷணன் என்பது விபீதனன் என்று மாற்றம் பெறும். இப்படியாக அந்த சகரம் பெரும்பாலும் தகரமாக மாறும். அதே போல பாஷை என்பது பாடை என்று மாறியிருக்கு, தமிழ் மரபு பேசு மாறியிருக்கு. ஆனால் இப்போது பாடை என்றால் வழக்கத்தில் உள்ள பொருள் வேறு. அதற்கு அந்த வழக்கத்தில் தான் நடைமுறையில் அதை நாம் உபயோகிக்கிறோம். பாடை என்பது அந்த இறுதி ஊர்வலத்திற்கு ஊர்வலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த அந்த ஓலை கொடையில்லா கட்டி கட்டில். ஆமா, அந்த அதை ஓலை கட்டில். அதை நயமாக்கி அதை என்ன சொல்வார்கள் என்றால், சில புலவர்கள் அதை காலில்லா கட்டில் என்று சொல்வார்கள். அது வரைக்கும் நாம் கால் உள்ள கட்டில்களில் படுத்துக் கொண்டு இருக்கிறோம், கடைசியில் கால் இல்லாத கட்டிலில் படிக்கிறோம். திருமூலர் இன்னும் அதை நயம்பட கேலி செய்கிறார், அந்த பாடையை கேலி செய்கிறார். என்ன எப்படி கேலி செய்கிறார் என்றால், காட்டுச்சிலியே என்கிறார். அது காட்டு பல்லக்கம். அது ஒரு அரசன் அதனால் வரைக்கும் பல்லக்கில் போய் கொண்டிருந்தான். அவனை சுமந்து கொண்டு பல்லக்கில் எங்கெங்கும் அந்த சேவர்கள் சென்றார்கள். அவன் அவ்வளவு கம்பீரமாக பல்லக்கில் வந்து கொண்டிருந்தான். இப்போது ஒரு பல்லக்கில் போகிறான் கடைசியில், அது காட்டை நோக்கி போகக்கூடிய காட்டு பல்லக்கு என்கிறார். காட்டுச் சிறியை ஒன்று ஏறி நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் போகிறான் என்று கேள்வி பண்ணுகிறார் திருமூலர். அப்படியாக அந்த பாடை என்ற சொல் வேறு ஒரு பொருளில் பயன்பாட்டில் இருக்கிறது. இங்கு பாடை என்பது பாஷை என்ற சொல்லினுடைய வடிவமாக வந்திருக்கிறது. தேவ பாடையின் இக்கதை செய்வது, தேவ பாஷை என்பது சம்ஸ்கிருதத்தை அந்த வடமொழியை குறிக்கக்கூடிய விதமாக இங்கு பயன்படுத்தப்படுது. அது அந்த காலத்திலேயே அதை தேவ பாஷை என்று கம்பர் காலத்திலேயே பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வழக்கத்தை ஒட்டி கம்பரும் பயன்படுத்தியிருக்கிறார் தேவ பாஷை என்று அதை சொல்லியிருக்கிறார். தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர். கம்பருக்கு முன்பு முக்கியமான ஒரு மூன்று பேர் எழுதிய நூல், இராமாயண நூல் பிரசித்தி பெற்றிருந்திருக்கிறார். அந்த மூன்று பேரை சொல்லுகிறார், முக்கியமாக எடுத்துரைக்கிறார். அந்த மூன்று பேர் யார் என்று சொல்லவில்லை, அவர் காலத்தில் முக்கியமாக இருந்தவர்களே மூவர் என்று அந்த என்னும் பெயரால் சொல்லிவிட்டார், மூவர் என்று சொல்லிவிட்டார். அந்த மூவர் யார் என்று பிற்காலத்தவர்களாகிய நமக்குத்தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகி. அவர் காலத்தில் அந்த மூவர் யார் என்று கேட்டால், அவர் காலத்தில் இருந்த அந்த மூவர், பிரசித்தி பெற்றிருந்த மூவர் பலருக்கும் தெரிந்திருப்பார். மூவர் என்பது யார் என்று ஐயத்திற்கு இடம் இல்லாமல் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் காலத்திற்கு பிறகு ஒரு 1000 வருடத்திற்கு அப்பால் படிக்கக்கூடிய நமக்கு அந்த மூவர் யார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. உரையாசிரியர்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக அந்த மூவரை சொல்லியிருக்கிறார்கள். அதில் வான்மீக ஒருவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மூவரில் வான்மீக ஒருவர். சம்ஸ்கிருதத்தில் முதல் முதலில் ராமாயணத்தை எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்தவர் வான்மீகி என்பதனால் முதல் புலவர் அவர்தான் என்பதனால் அவர் ஒருவர் என்பதில் மாற்று கருத்துக்கிடும். அதனால் மற்ற 2 பேரை மாற்றி மாற்றி ஒவ்வொரு உரையாசிரியர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வான்மீகி, வசிட்டர், போதாயனர் என்று அந்த 3 பேரை சொல்லுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வான்மீகி, வசிட்டர், அகத்தியர் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அகத்தியர் எழுதிய ராமாயணம் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கிறது அல்லது இப்போதும் இருந்து அதை புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் பல ராமாயணங்கள் சமஸ்கிருதத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். அடுத்து வான்மீகி, வியாசர், போதாயினர். வியாசர் மகாபாரதத்தை எழுதினார் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும், நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வியாசர் எழுதிய ஒரு ராமாயணமும் இருக்கிறது. ஆனந்த ராமாயணம் என்பது வியாசரால் எழுதப்பட்டது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வான்மீகி, வியாசர், போதாயினர் என்று 3 பேரை குறிக்கிறது என்று சொல்பவர்கள். அடுத்து வான்மீகர், பாசகவி, காளிதாசர் என்று 3 பேரை சொல்பவர்களும். காளிதாசர் எழுதிய ரகுவம்சம் மிகவும் பிரசித்தி பெற்ற நூல். அதில் ராமாயண கதையெல்லாம் உள்ளுக்குள் வரும். அதனால் அதில் மூவர் என்ற பகுதியில் காளிதாசரையும் உள்ளடக்கி சொல்பவர்கள். காளிதாசர், பாசகவி, புலவர்களை உள்ளடக்கி சொல்பவர்கள். எப்படினாலும் ஒரு 3 பேர் சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த 3 பேர்களில் அவர்கள் தம்முள்ளும் மூவர் ஆனவர் தம்முள்ளும் அந்த 3 பேர்களும் முந்திய நாவினார் உரையின்படி, முந்திய அந்த 3 பேர்களும் முற்பட்ட நாக்குவன்மை உடைய அந்த புலவருடைய உரையின்படி. அது யாரை குறிக்கிறது என்றால் வால்மீகியை குறிக்கும். வால்மீகி அதாவது மூவர் செய்திருக்கிறார்கள், மூவர் செய்த ராமாயணம் பிரசித்தி மிக்கதாக இருக்கிறது. அவர்களில் முற்பட்டவர் அல்லது அவர்களெல்லாம் முற்பட்ட புலமை வாய்ந்தவர் அது முந்திய நாவினார் என்பது மற்றவர்களை விட முற்பட்ட சிறப்பான நாவன்மை உடையவர் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இந்திய நாவினார் அது வான்மியை குறிக்கிறது. அவருடைய உரையின்படி, அவர் சொன்ன அந்த கதை போக்கின்படி, அவர் உரைத்ததின்படி, நான் தமிழ் பாவினால் இது உணர்ச்சிய பண்பு, அதன்படிதான் நான் இந்த தமிழ் பாக்களினால் இந்த நூலை உணர்த்தி இருக்கிறேன். அதுதான் இதனுடைய இயல்பு, இந்த நூலினுடைய இயல்பு அதுதான் என்று சொல்லுவோம். இதை நான் முன்னாடி உள்ளதை முன்னாடி கொண்டு வந்து இந்த பாடலை பார்த்தால் எளிமையாக புரியும். நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு, நான் கம்பனாகிய நான் தமிழ் பாக்களினால் இந்த நூலை எடுத்து உணர்த்திய தன்மை எது என்று கேட்டால், உணர்த்திய பண்பு, உணர்த்திய பண்பு எது என்று கேட்டால், இந்த பண்பு அந்த சொற்றொடர் முதலில் எடுத்துக்கொண்டு எப்படி என்றால், தேவகாபகாரையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முள்ளும் முந்தியனாவினார் உரையின்படி. வடமொழியில் 3 பேர் செய்த ராமாயண கதையிலும் முற்பட்ட முதன்மையான நாவன்மை உடையவராகிய வான்மீகி சொன்ன உரையின்படிதான் நான் சொல்லுகிறேன் சொல்றேன். இதுதான் இந்த பாட்டின். இதில் அறோ என்ற ஒரு சொல் கடைசியில் இருக்கிறது. அது அசை சொல், அதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியது. அசை சொல் நிறைய இடங்களில் வரும். அறோ, புல், மாதோ என்றெல்லாம் அசை சொற்கள் பல இடங்களில் வரும். ஓகாரங்கள், ஏகாரங்கள் எல்லாம் பல இடங்களில் அசை சொற்களாக நிற்கும். அது இடத்தை நிரப்புவதற்காக, யாப்பு அங்கு நிரம்புவதற்காக அந்த மாதிரி அசை சொற்களை பயன்படுத்துவார்கள். இது நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். இப்படி அசை சொற்களை பயன்படுத்துவதை பல இடங்களில் பார்க்கிறோம். வள்ளுவர் குரலில் இருந்தே இந்த அசை சொற்கள் வழக்கத்தில் இருக்கின்றன. சங்க காலத்தில் இருந்தே இந்த அசை சொற்கள் வழக்கத்தில் இருக்கின்றன. புலவர்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் இடங்களில். இதே அரை அறோ என்ற இந்த அசை சொல்லையே வள்ளுவர் ஒரு குறையில் பயன்படுத்தி, அரிதரோ தேற்ற அறிவுடையார் கண்ணும் பிரியோர் இடத்துண்மையனான் என்று சொல்கிறார். காமத்து பாலில் வரக்கூடிய திருக்குறள் இது. அங்கு அரிதரோ தேற்றம் என்பதில் அந்த அறோ என்பதை நாம் நீக்கிவிட வேண்டும், அசை சொல்லாக நீக்கிவிட்டு அரிது தேற்றம் என்று அந்த குறளுக்கு பொருள் எடுக்க வேண்டும். அப்படி அசை சொல்லாக அங்கு அறோ நிற்கிறது. அதே போல இங்கு அசை சொல்லாக அறோ வந்திருக்கிறது. அதைக்கு நாம் தனியாக பொருள் பார்த்து இடர்பட வேண்டியது. புதிதாக இலக்கியங்களை கற்க வருபவர்கள் இந்த மாதிரியான அசை சொற்கள் எல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அறோ என்றால் என்ன அர்த்தம் என்று அதற்கு அர்த்தம் பார்த்து ரொம்பவும் சிரமப்படுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது இலக்கிய பயிற்சி முறையாக பெற்றவர்களுக்கு அசை சொற்கள் எவை, விகார சொற்கள் எவை, புலவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் இஷ்டப்படி சொற்களை மாற்றக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து விட்டது என்றால் பாடல்களுக்கு பொருள் பார்ப்பது எளிமையாகிவிடும். அந்த முறைப்படி கற்றறிந்தவர்களுக்கு அது தெரியும் என்பதனால் அவர்கள் இந்த தேவையற்ற அசை சொற்களை நீக்கிவிட்டு அந்த விகாரங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இலகுவாக பொருள் பார்த்து விடுவார். ஆனால் புதிதாக கற்க வருபவர்களுக்கு இது கொஞ்சம் இடர்பாடாக தோன்றும். ஆனால் போக போக அவர்களும் இந்த அசை சொற்களோடு விகார சொற்களோடு முழங்கி விடுவார்கள். அதன் பிறகு இயல்பாக கவிதைகள் புரிய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பாடத்தினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கடைசியில இருக்கிறத பண்பரோன் படிக்கணுமா பண்புரோன் படிக்கணுமா? பண்பு அறோ அறோதானே இருக்கிறது, சேர்த்து வாசிக்கும் பண்பு போது பண்பரோ பண்பரோ அறோ பரோ. அது சேர்த்து வாசிக்கும் போது பண்பரோ என்று சேர்ந்து அந்த பூ என்ற அந்த அந்த முக்கிய லுகரம் அதோடு சேர்ந்து, அதனால்தான் அதை அடைப்புக்குறிக்குள் காட்டி பண்பரோ. இதில் முக்கியமாக கவனத்துக்குரியது இந்த தேவ பாடை என்பது, தேவ பாஷை என்பது. இது குறித்த ஒரு சர்ச்சை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்லுகிறார்கள், சரி, அதில் இது அபிமானம் உடையவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அது அது நாம் தவறு என்று சொல்வதற்கில்லை. யாரும் தங்கள் தாங்கள் அபிமானம் உடைய மொழியை உயர்த்தி சொல்லலாம். அது அவரவர்களுடைய விருப்பம். அதை நாம் எந்த விதத்திலும் குற்றம் சொல்வதற்கில்லை. ஆனால் சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்லக்கூடிய சிலர் தமிழை நீச்ச பாஷை என்று சொல்கிறார். அங்குதான் நாம் நமது கண்டனத்தை எதிர்த்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளார். விருப்பமுடையவர்கள் தங்களுக்கு விருப்பமான அபிமானம் உடைய பாஷையை உயர்த்தி சொல்லுங்கள், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதற்காக பிற பாஷைகளை ஒழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. தேவ பாஷை என்று எத்தனையோ பாஷைகளை எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு விவிலியம், அதாவது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பைபிள் என்பது ஹீப்ரு மொழியில் தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு இருந்தது. முதலில் மூல மொழி அதுதான் ஹீப்ரு. அதனால் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கடவுளின் பாஷை என்பது ஹீப்ரு தான். ஏனென்றால் நமது வேத நூல் ஹீப்ருவில் தான் இருக்கிறது. அதுதான் மூலத்தில் மூலம், நம்மளுடைய வேதத்துக்கு மூல மொழி அதுதான். அதனால் ஹீப்ரு தான் கடவுளினுடைய பாஷை என்று கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நம்புகிறார். அது அந்த மொழியை பிரித்து பிடித்து பேசுகிறார். இஸ்லாமியர்கள் குர்ஆன் என்பது அரபு மொழியில் முதலில் உருவான நூல் என்பதனால் அரபுதான் கடவுளினுடைய பாஷை என்று அவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள். அதை உயர்த்தி பேசுகிறார்கள். வடமொழியில் வேதங்கள் இருப்பதனால், வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் இருப்பதனால், பெரும்பாலான தத்துவ நூல்கள் புராணங்கள் எல்லாம் வடமொழியில் இருப்பதனால் அதனை தேவ பாஷை என்று இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் பலர் தமிழ்தான் தெய்வ பாஷை என்று சொல்கிறார்கள். காரணம் என்றால் உண்மையிலேயே தமிழில் உள்ளது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடிய, இறைவனை நோக்கி பாடிய அற்புதமான பாக்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை, மற்ற மொழிகளில் இருக்கலாம், ஆனால் தமிழில் உள்ள அளவுக்கு இல்லை. அந்த அளவு தேவார திருவாசகம் நாலாயிரம் தூய பிரபந்தம் போல அவ்வளவு உருக்கமும் கடவுளோடு அவ்வளவு நெருக்கமும் உடைய பாடல்கள் மற்ற மொழிகளில் இல்லை. வடமொழியில் தத்துவ நூல்கள் அதிகம் இருக்கின்றன, வேத வேதாந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் தமிழில் உள்ளது போல நீங்கே உருக்கக்கூடிய பாக்கள், பக்தி பாடல் பாக்கள் அங்கு குறைவாகத்தான் இருக்கின்றன. அந்த இந்த அளவுக்கு இல்லை. இதை குறித்து விவாதம் நெடுங்காலமாக நடந்திருக்கும் பொழுது நாம் தமிழ் தான் தேவ பாஷையா அல்லது சம்ஸ்கிருதம் தான் தேவ பாஷையா என்ற ஒரு விவாதம் பலகாலமாக நடந்திருக்கும் போது, இதற்கு சாட்சி என்னவென்றால் திருவிளையாடல் புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கிறது. அதில் பரஞ்சோதி முனிவர் ஒரு பாடல் எழுதுகிறார். ஆரம்பத்தில் நூலினுடைய ஆரம்பத்தில் எழுதுகிறார், தமிழை சிறப்பித்து பாடும் விதமாக எழுதுகிறார். உண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழித்ததும் எலும்பு பெண் உருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொற்களோ மறுகுல சொற்களோ தேசி என்று அவர் அந்த பாடலில் சொல்கிறார். நீங்கள் வேறு எந்த மொழியையோ தேவ பாஷை என்றும் கடவுளினுடைய மொழி என்றும் தெய்வத்தன்மை பொருந்தியது என்று சொல்கிறீர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ் பாடலை பாடியவுடன் இறைவனே இறங்கி வந்து அந்த பாடலை பாடிய அடியவனுக்காக தூது சென்றான். தமிழினுடைய சிறப்பு அது, தமிழுக்காக இறைவனை இறங்கி வருகிறான், இறங்கி வந்து அந்த புலவருக்காக அவன் தூது செல்கிறான். உந்தர்நாதனை தூதியடை விடுத்தது முதலை உண்ட பாலனை அழைத்தது, ஒரு முதலை ஒரு பாலகனை விழுங்கிவிட்டது, அந்த பாலகனை விழுங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. அந்த முதலை கிடக்கும் குளத்தருகே போய் நின்று ஒருவர் பாடுகிறார், தமிழ் பாடலை பாடுகிறார், சுந்தரர் சுந்தரர் பாடுகிறார், தமிழ் பாசுரம் பாடுகிறார். உடனே அந்த முதலை வாயில் இருந்து அந்த பாலகன் மீண்டு வருகிறார். தமிழுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. இறந்த பாலகனை முதலை வாயில் இருந்து உயிரோடு மீட்டு கொண்டு வந்த திறன் அந்த தமிழுக்கு இருந்தது, தமிழ் பாடலுக்கு இருந்தது. எலும்பு பெண் உருவா கண்டது, மயிலாப்பூரில் ஒரு பெண் இறந்து அவளுடைய அஸ்தியை ஒரு கலசத்தில் வைத்திருந்தார்கள். ஞான சம்பந்தர் வந்தார், ஒரு பாசுரம் பாடினார். அந்த அஸ்தி அந்த பெண்ணாக உயிர் பெற்று எழுந்து விட்டது. ஆக தமிழ் ஒரு சாம்பலை கூட உயிர் பெற்று எழுத வைத்து விட்டது. மறை கதவினை திறந்தது, ஒரு கோயிலுடைய கதவு அடைபட்டு கிடந்தது. நாவுக்கரசர் சம்பந்தரும் அங்கு போகிறார்கள். நாவுக்கரசர் ஒரு பாடலை பாடுகிறார், அங்கு கதவு அது திறந்து விட்டது, கோயிலுடைய கதவு அடைபட்டு பல காலமாக அடைபட்டு கதவு திறந்து விட்டது பாடலை பாடி. இப்படியாக தமிழ் பாடல்களால் ஏற்பட்ட அற்புதங்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு காட்டிவிட்டு பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், இப்படியான அற்புதங்களை நிகழ்த்தியது கடவுள் தன்மை உடைய மொழி தமிழ் தானே, அதனால் தமிழைத்தான் கடவுள் மொழி என்று சொல்ல வேண்டும், தமிழைத்தான் தேவ பாஷை என்று சொல்ல வேண்டும் என்ற கருத்து பொதியும் விதமாக அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். சரி, இப்போ எதுதான் தேவ பாஷை? எல்லோரும் சொல்லிக்கொள்ளலாம், தங்களுடைய அபிமானத்தின் அபிமானம் சார்ந்து தங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து சொல்லிக்கொள்ளலாம். அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள மதத்தவர்கள் எல்லாம். பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், புத்தருடைய போதனைகள் எல்லாம் ஆரம்பத்தில் பாலி மொழியில் தான் இருந்தது, புத்தர் தான் எங்கள் கடவுள், அதனால் கடவுளினுடைய பாஷை பாலி தான் என்று அவர்கள் சொல்லலாம். ஒருத்தரும் ஒன்று சொல்லலாம், ஆனால் உண்மையில் தேவ பாஷை எது எதுவாக இருக்க முடியும்? உண்மையான ஒரு பக்தனாக இருந்தால் தேவ பாஷை இதுதான் அதுதான் என்று தனித்தனியாக பிரித்து அடையாளப்படுத்தும். உண்மையில் இந்த உலக வானம் என்னும் குடைக்கு கீழ் உள்ள அத்தனையுமே இறைவனுக்கு உரியவை தான். இறைவனுக்கு அல்லாமல், இறைவனுக்கு உரிமை அல்லாமல் ஒன்று இல்லை. அப்படி பார்த்தால் உண்மையான ஒரு பக்தனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தேவ பாஷையாகத்தான் இருக்கும், இறைவனுக்குரிய மொழிகள் தான். அதில் இருந்து விடுபட்டது என்று எதுவுமே கிடையாது, எல்லாமே இறைவனுக்குரிய தான். அதனால் எல்லா மொழிகளும் தெய்வத்தன்மை பொருந்தியவை தான், இறைவன் தான் அவையெல்லாம் உருவாக செய்திருக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்பவரை புண்ணாக்கி வானாகி நின்றான் அவன். எல்லாமாக இருக்கும் அவன், எல்லா பாஷைகளாகவும் இருப்பான். அதனால் எல்லாமே இறை பாஷை தான் என்று ஒரு பக்தன் உணர்ந்து கொள்வான். அவன் பிரிவினை பார்க்க மாட்டான். இது தேவ பாஷை, இது நீச்ச பாஷை என்றெல்லாம் அவன் பிரிக்க மாட்டான். ஆனால் இறைவனை அடைவதற்கு ஒரு பாஷை இருக்கிறதா என்று கேட்டால், இறைவனை எந்த பாஷையை கற்று எதை கற்பதனால் இறைவனை போய் அடைய முடியும், அல்லது அந்த விஞ்ஞானத்தை பெற முடியும் என்ற ஒரு கேள்விக்கு எழுப்பினால் அதற்கு விடையும் இருக்கிறது. அதற்கு விடை என்னவென்றால், அது ஒரு உருவக கதையால் சொல்லப்படும். நான்கு முனிவர்கள் இருந்தார், சனகர், சனந்தனர், சனத்குமார, சௌனகர் என்று நான்கு முனிவர்கள். இவர்கள் கற்காத சாஸ்திரங்கள் கிடையாது, வேதங்கள் கிடையாது, எல்லாவற்றையும் கரைத்து குடித்தார்கள். அவற்றில் கரை கண்டார்கள். நுட்பமான தத்துவங்களை எல்லாம் முணுகி முணுகி ஆராய்ந்தார்கள். எல்லாம் அவர்கள் அறிந்த பிறகும் அவர்களுக்கு அந்த மெய்ஞான நிலை என்பது வந்து சேரவில்லை. ஞான நிலையை அவர்கள் அடையவில்லை. எல்லாம் கற்றுவிட்டார்கள். எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டு அந்த ஞானத்தை பற்றிய வியாக்கியானங்கள் எல்லாம் இவர்களுக்கு அத்துப்பட்டு, ஆனால் உண்மையான ஞான நிலையை அவர்கள் அடையவில்லை. இவ்வளவு தேர்ச்சி பெற்றும் நமக்கு இன்னும் ஞான நிலையை அடையவில்லையே என்று அவர்கள் மேலும் மேலும் தேடிக்கொண்டே இருக்கிறார். பலரிடம் போய் உபதேசம் கேட்கிறார். எத்தனையோ பேர்கள் அவர்களுக்கு உபதேசத்தை அடுத்தடுத்து மேலும் மேலும் சொல்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கும் விஷயங்களை விட கூடுதலாக இவர்கள் மூளைக்குள் இன்னும் விஷயங்கள் சேர்ந்து கொண்டே போகிறதே தவிர, இறுதியான அந்த மெய்ஞான அனுபவ நிலையை அவர்களுக்கு வந்து வாய்க்கவில்லை. இதனால் அவர்களுக்கு ஒரு தவிப்பு இருக்கிறது. நாம் இவ்வளவு கற்றும் இறுதியான அந்த அமைதி நிலை, பேர் அமைதி நிலை, பேர் இன்ப நிலை, மெய்ஞான நிலை நமக்கு வந்து வாய்க்கவில்லையே, நாம் உண்மையான ஒரு குருவை இன்னும் நான் அடையவில்லை போல் இருக்கிறது, அவரை எங்கு அடைவோம் என்று அவர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் இப்படி அலைந்து தெரியும் போது ஒரு இடத்தில் ஒரு குருவை சந்திக்கிறார்கள். அவர்தான் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானே இவர்களுடைய இந்த தேடுதலை அறிந்து இவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஒரு மரத்தடி, அந்த மரத்தின் பெயர் கல்லால மரம் என்று சொல்கிறார், அந்த மரத்தடியின் கீழ் வந்து ஒரு குருவின் வடிவத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதைத்தான் தட்சிணாமூர்த்தி உருவம் என்று சொல்கிறார்கள். கோயில்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெரும்பாலான கோயில்களில் தெற்கு புறமாக பார்த்து கொண்டிருப்பார். தட்சிணாமூர்த்தி உருவம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் வந்து இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் அவர் வந்து இருக்கிறார் சிவபெருமான். இவர்கள் வந்து இங்கு ஒரு குருநாதர், குருவின் ஒரு கடிதத்தில் ஒருவர் இருக்கிறார், இவரிடம் கேட்டு பார்ப்போம், இதுவரைக்கும் நாம் தேடிய கேள்விக்கான விடை கிடைக்கவில்லை, இன்னும் கேள்விகளும் சந்தேகங்களும் நம் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றன, இவராவது நமக்கு இறுதியான அந்த இலக்கை அடைய வைப்பாரா என்று பார்க்கலாம் என்று அவரிடம் வந்து பணிந்து வேண்டுகிறார். நாங்கள் கற்காத நூல்கள் இல்லை, நாங்கள் போய் கேட்காத பாடங்கள் இல்லை, எத்தனையோ குருமார்களிடம் கேட்டுவிட்டோம், ஆனால் இன்னும் எங்களுக்கு நெஞ்சுக்குள் அந்த அமைதி நிலை, தேர் அமைதி நிலை, பெரும் பரவசம் நிலையாகிய அந்த ஞான நிலை வந்து சேரவில்லை. இன்னும் சந்தேகங்களும் வெவ்வேறு கேள்விகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இத்தனை கற்ற பிறகும் எங்கள் ஐயப்பாடுகள் எல்லாம் அகன்ற மாதிரி தெரியவில்லை, நீங்கள் தான் எங்களுக்கு அதற்கான வழியை உபதேசி தரல வேண்டும் என்று எதிரிலே அமருகிறார். ஏதாவது உபதேசிப்பார் என்று காத்திருக்கிறார். அவர் உபதேசித்தார். உபதேசித்தார் என்றால் வார்த்தைகளால் எதையாவது உபதேசித்தாரா என்றால் வார்த்தைகளால் எதையும் உபதேசித்தார். ஏதாவது ஒரு பாஷையை பயன்படுத்தினாரா என்றால் எதையும் ஒரு எந்த ஒரு பாஷையையும் அவர் பயன்படுத்தினார். அங்க அவர் ஒரு ஆழ்ந்த மௌனத்திற்குள் போனார். அந்த மௌனம் இந்த நான்கு முனிவர்களையும் போய் சேர்ந்தது. அது அது ஒரு பரிமாற்றமாக நிகழ்ந்தது. இந்த குருவிடம் இருக்கக்கூடிய மௌனம் அந்த சீடர்களிடையும் போய் சேர்ந்தது. மௌனம் அப்படியே பூர்ணமாக ஆக்கிரமித்தது அவர் அவர்களிடம். அதனால் வரைக்கும் எல்லா குருமார்களிடம் இருந்தும் வார்த்தை பரிமாற்றங்களாகத்தான் அவர்கள் செய்திகளை பெற்றார்கள். ஆனால் இங்கு எந்த செய்தியையும் அவர்கள் பெறவில்லை. அங்கு ஒரு மௌன நிலைதான் இருந்தது. அந்த மௌனத்திலேயே அவர்களுக்கு அந்த இறுதி உண்மை தெரிய வந்துவிட்டது. கல்லாலின் குடையமர்ந்து நான்வரை ஆறங்கம் கற்ற கேள்வி பல்லார்கள் நான்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கவில் வா என்று அந்த சம்பவத்தை ஒரு பாடல் சொல்லுகிறது. அவர் சொல்லாமல் சொன்னார், அந்த வார்த்தை எதையும் சொல்லவில்லை, மௌனத்தாலேயே அதை சொல்லுகிறார். அந்த மௌனத்தால் மௌனத்தை உணர்ந்ததனால் இந்த முனிவர்களுக்கு இறுதி உண்மை தெரிய வந்துவிட்டது. இந்த கதை சம்பவத்தில் இருந்து, இந்த உருவக கதையில் இருந்து நாம் உணரக்கூடியது என்னவென்றால், இறைவனை உணர்வதற்கு மௌனம்தான் வழி, மௌனம்தான் ஒரே மொழி. அந்த மௌனத்தை உணர்ந்து விட்டால், மௌனத்தில் நம் மனம் கரைந்து விட்டால், மௌனத்தில் நம் ஆத்மா அப்படியே ஒன்றி கலந்து விட்டால், அங்கு நாம் அந்த இறை அனுபவ நிலையை பெற்றுவிடலாம். மௌனம் என்றால் ஏதோ வாயை மூடிக்கொண்டு இருப்பதல்ல. பலரும் மௌன விரதம் மேற்கொள்வார்கள், அவருடைய உதடுகள் மூடியிருக்கும், ஆனால் உள்ளம் ஓயாது கூப்பாடு போட்டுக் கொண்டே இருக்கும். மனத்திற்குள் எண்ணங்கள் கடல் அலையென பொங்கி பொங்கி எண்ணற்ற விஷயங்களை பேசிக் கொண்டே இருக்கும். அதல்ல மௌனம். மௌனம் என்பது எண்ணமே எழாமல் மனம் அடங்கி ஒடுங்கி அப்படியே ஆத்ம லயமாகி விடுவதுதான் மௌனம். அந்த மௌன உபதேசம் தான் அங்கு நடந்தது. ஆக இறைவனை அடைவதற்கு, அவனை உணர்வதற்கு ஒரு மொழி, சிறந்த மொழி எது என்று கேட்டால் அந்த மௌன நிலைதான். ஆக தேவ பாஷை என்று ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் மொழி என்று ஒன்றை இதுதான் என்று நிச்சயப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், அது அந்த மௌனத்தை நாம் சொல்லலாமே தவிர, பிற மொழிகளை சொல்வது என்பது நம் நம் அபிமானத்திற்கு ஏற்றபடி சொல்லிக்கொள்ளலாம். அவர்கள் அவரவர்கள் அபிமானத்துக்கு சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் பிற பாஷைகளே அவர்கள் கொழிக்காமல் இருந்தால் நல்லது. இங்கு அந்த தேவபாடை என்ற அந்த வார்த்தையில் தோனித்த கருத்துக்கள் எல்லாம் இவை. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த சென்ற பாடல் எந்த எந்த எந்த இலக்கத்தில் இருந்தது? உள்ள வரிசையா அந்த பாடல்கள், இந்த மூன்று பாடல்களும் கலிவிருத்தத்தில் தான். இந்த நம்முள் முந்தைய முந்தைய நாள்னா நேற்றைய நாள்னு சொல்லுவோம் இல்லையா, முந்தைய நாவினர் அப்படின்னா அதுக்கு முந்தினவர்னு அர்த்தத்துல எடுத்துக்கலாமா? அப்படி ரெண்டு விதமாகவும் அர்த்தலாம். முந்துதல் என்பது காலத்தால் முந்துதல் என்ற ஒரு அர்த்தமும் வரும், புலமையினால் முந்துதல் என்ற ஒரு அர்த்தம் தரும். இங்கு முந்திய நாவு, நா என்பதற்கு முந்திய என்பது என்ற அடைமொழி சேர்த்திருப்பதனால் நாவன்மையில் முந்தியவர், மற்றவர்களை விட புலமையில் மேம்பட்டவர் என்றுதான் நாம் எடுப்போம். ஆனால் அவர்தான் காலத்திலும் முந்தியவர், அந்த அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாவினார் என்பதற்கு அடைமொழியாக முந்திய என்பது இருப்பதனால் நாம் புலமையில் முந்தியவராக சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதுதான் சாலப்போர். அதே போல உரையின் படின்னு சொல்லியிருக்காரு அவர். உரைனா அது அது உரைனா வந்து பாடலோட உரைன்ற அர்த்தத்துல வரல இல்லையா? ஒரு அப்படி நம்ம இப்போ பாட்டு வேற உரை வேற இப்படி எல்லாம் பிரிச்சு காக்கணும். உரையின் படி என்றால் அவர் சொன்ன அந்த வாக்கின் படி என்றார். உரை உரை என்றால் வாக்கு, அவருடைய வாயில் இருந்து வந்த அந்த வாக்கின் படி. அது பாட்டாகவும் இருக்கலாம், வசனமாகவும் இருக்கலாம். வாக்கு என்பது எதுவாகவும் இருக்கலாம் அல்லவா? இங்கு உரை என்பது அவர் வாயில் இருந்து வந்த அந்த வாக்கு என்ற பொருள் தான். உரைத்தல் சொல்லுதல் என்ற பொருள் தான். அது பாட்டாகவும் ஒன்றை சொல்லலாம், வசனமாகவும் ஒன்றை சொல்லலாம். அதே போல உணர்த்தி உணர்த்தினேன் உணர்த்தினேன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. உணர்த்திய பண்புன்னு ஏன் சொல்றாரு அது? நான் தமிழ் பாவினால் இது உணர்த்தி உணர்த்தினேன். நீட்டி சொல்கிறார், பாவினால் இது உணர்த்தினேன் என்று நீங்க சொல்வது போல அங்கேயே நிறுத்திவிட்டால் அடுத்த அடுத்த வார்த்தை இல்லாமல் போய்விடுங்க. அங்கு ஒரு இன்னொரு சீர் வர வேண்டுமே. அதற்காக அவர் கொஞ்சம் அதை வளர்த்து சொல்லுகிறார். உணர்த்திய பண்பு, உணர்த்திய இயல்பு இதுதான். இன்னொன்னு, அந்த பண்பு என்று கூடுதலாக அப்படி வளர்த்தும் போது மறைமுகமாக ஒன்றையும் சொல்லிவிடுகிறார். பாவினால் உரையின்படி பாவினால் இது உணர்த்தினேன் என்றால் அதை அப்படியே உணர்த்தினேன் என்று அதோட அப்படியே மொழிபெயர்த்து சொல்லி சொன்னேன், மாற்றம் இல்லாமல் சொன்னேன் அப்படி ஒரு பொருளில் அந்த அளவில் அது முடிந்துவிடும். உணர்த்திய பண்பு அப்படிங்கும் போது இயல்பு இவர் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கிறார் என்ற ஒரு பொருள் இங்கு வருகிறது. நான் சில மாற்றங்கள் எல்லாம் செய்து சில கதை போக்குகளை எல்லாம் கொஞ்சம் மெருகேற்றி வேறு மாதிரியாக செய்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காகத்தான் உணர்த்திய பண்பு என்று அப்படி கொஞ்சம் வளர்த்து சொல்லுகிறார். ஆனால் அடிப்படையில் அந்த இயல்பு, அந்த பண்பு, அந்த இயல்பு மாறாமல் இருக்கிறது என்பதையும் சொல்கிறார். மைய கதை ஓட்டம் மாறவில்லை, ஆனால் நான் சில மாற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் என்பதும் உள்ளுக்குள்ள துணிச்சி மூலமாக அதை சரிங்க. இதுக்கு இந்த இந்த தொகுப்பாசிரியர் என்ன உரை எழுதியிருக்கிறார் என்றால், ஆன்மீக வசித்தர் போதாயினர் என்ற மூவர் நூல்களிலும் எந்தெந்த இடத்தில் எவர் கருத்து சிறக்கின்றதோ அவர் கருத்தை தழுவி இக்கதையை நல்ல தமிழ் செய்யுக்களால் நான் அமைத்துள்ளேன் என்று உரை எழுதி நீங்கள் அதில் மேலே பார்க்கலாம். அப்படித்தான் எழுதியிருக்கிறார். அதாவது மூன்று பேர் செய்ததுல சிறப்பானது எதுவோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உரை சொல்கிறார். அது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை. ஆன்மீகத்தான் இவர் தழுவி அதைத்தான் முதல் நூலாக கொண்டு பண்ணியிருப்பதாக இன்னும் சில பாடல்களில் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவன் புகழ்ந்த நாட்டை பாங்கரும் பாதம் நான்கு பகுத்த வான்மீகி என்பார். ஆண்டவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவும் மாந்தி முங்கையான் புகழலுற்றான் என்ன நான் புகழலானேன் என்று ஒரு பாடலில் எல்லாம் சொல்கிறார். வான்மீகத்தான் நான் அப்படியே என்னுடைய குறிப்பு நூலாக கொண்டு நான் இந்த நூலை யாக்கிறேன், என்னுடைய முன்னூலாக கொண்டு நான் இதை யாக்கிறேன் என்று அவர் வான்மீகத்தான் மையப்படுத்தி இன்னும் சில பாடல்களில் சொல்லியிருக்கிறார் என்பதனால் இங்கு அந்த மூன்று பேருடைய இராமாயணங்களில் இருந்தும் சிறப்பான பகுதியை எடுத்து நான் இந்த நூலை ஆக்கியிருக்கிறேன் என்று பொருள் சொல்வது அவ்வளவு தூரம் பொருந்த. அந்த இந்த தம்முள்ளும் முந்தைய நாவினார் உரையின்படி அப்படின்னா, அந்த தம்முள்ளும் அவர் மூவர் தம்முள்ளும் சிறந்த நாவினார் சொன்ன சொல்லின்படி அப்படி அப்படிதானே வருது. எந்த நாவினார் யாரு? வான்மீகிதான் சிறந்த நாள் கருத்துப்படி. ஓ சரி சரி சரி சரி. இதுல இந்த ஆணவர்ங்கிறதும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இந்த பண்பு என்பது எப்படி கொஞ்சம் கூடுதலா இருக்கு? இதோட நிறுத்திட்டா போதுமே, உணர்த்தினேன் அப்படியோட முடிச்சுட்டா போதுமேன்னு நீங்க சொன்னது ஒரு நியாயமான ஒரு வாதம் தான். அதே மாதிரி இந்த மூவர் தம்முள்ளும் என்பதே போதும். மூவர் ஆணவர் அது அதுவும் அங்கு அங்கு கூடுதலாக இருக்கு. அதுவும் அங்கு கூடுதலாக வந்த வார்த்தை. இது இப்படி சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கு. நம்ம கூடுதலாக இதை வந்து பகுதி பொருள் விகுதி என்பார்கள். இந்த மூவர் என்பதைத்தான் அந்த ஆணவர் என்று சொல்லும் குறிக்கிறது. சில கதையெல்லாம் அந்த காலத்து சொல்லுபவர்கள் சொல்லுவார்கள், இந்த தெருக்கூத்தில் வில்லுப்பாட்டுகளில் எல்லாம் கதை படிப்பவர்கள் இந்த ஆணவர் ஆனது ஆணவள் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லுவார்கள் பெயர் சொற்களோடு. அப்போது சீதை ஆனவள் அங்கு வந்தாள், ராமன் ஆனவன் அவளை பார்த்தான், இந்த அந்த பேரோடு அந்த ஆணவன் ஆனவள் இந்த சொற்களை எல்லாம் சேர்த்து சொல்லுவார்கள். அதை போன்ற ஒரு மரபு இது. அது சீதை ஆனவள் என்பதில் அந்த ஆணவள் என்பது சீதையைத்தான் குறிக்கிறது. அது அங்கு ஆணவள் என்பதற்கு தனியா பொருள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டியது. அதே போல இங்கு மூவர் ஆணவர் என்பதற்கு ஆணவர்னு என்ன அர்த்தம்னு தான் பார்க்க வேண்டியது. மூவர் ஆணவர் மூவர் அவ்வளவுதான். பகுதி பொருள் ரீதியாக அந்த மூவரைத்தான் குறிக்கிறது. அது அங்கு அந்த இடத்தை நிரப்பும் விதமாக இயல்பாக வந்திருக்கிறது. புலவர்கள் எழுதும் போது அப்படியே வேகமாக எழுதி கொண்டு போவார்கள். உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதுவதற்கு முட்டி முட்டி மோதி பல மணி நேரங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே கார்மேகம் மாரிக்கால மழையை பொழிவது போல அப்படியே பாட்டு உள்ள இருந்து பிரவாகமாக பொங்கி வரும். இப்படி வரும்போது இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் இயல்பாக அமைந்து விடும். அப்படி அமைந்த வார்த்தை தான் அந்த ஆணவர். நன்றி. அடுத்த பாடல் போ. நடையின் இந்துயர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த இராமாவத பேர் உடை நிரம்பிய தொல்லைனன் மாக்கரை சடையன் வெண்ணை நல்லூர்வையன் தந்ததே. சென்ற பாடலில் தன்னுடைய தான் எடுத்துக்கொண்ட கதைக்கு மூலநூல் எது என்று சொன்னார். இந்த பாடலில் தான் இயற்றிய நூல் எந்த நூலில் அரங்கேறியது, எந்த நூலில் இருந்து எந்த ஊரில் இருந்து இந்த நூல் இயற்றப்பட்டது என்ற செய்தியை சொல்லுங்க. இது பொதுவான செய்தி, இதெல்லாம் பாயிர பகுதியில் வருகிறது, நூல் ஆரம்பிக்கவில்லை. உங்களுக்கு முன்னுரையாக அமைந்திருக்கிற பகுதியில் இந்த பாடல்கள் எல்லாம் இடம் சொல்லுகிறார். நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தில், நடையின் நின்றுயர் நாயகன் என்பது ராமனை குறிக்கிறது. நடை என்பது உழுத்தம் என்ற பொருளில் வரக்கூடிய பாட்டு. நடை என்பதற்கு இப்போது நாம் பெரும்பாலும் நடத்தல் என்ற பொருளில் தான் பயன்படுத்தும் அந்த வார்த்தை. ஆனால் நடை என்பதற்கு ஒழுக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு. நடத்தை என்ற சொல்லெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நடையின் நடத்தை என்பதெல்லாம் ஒத்த பொருளில் வரக்கூடிய ஒழுக்கம் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. ஒழுக்கத்தில் நின்று உயர்வு பெற்ற, பெருமை பெற்ற, மேன்மை பெற்ற நாயகன் யார் என்று கேட்டால் ராமன் தான். நீங்கள் நமக்கு இரண்டு இதிகாசங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு இதிகாசங்களிலும் பல நாயகர்கள் வருகிறார்கள், பல பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். அதில் உண்மையிலேயே நாம் பார்த்தால் ராமன் பாத்திரம்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 90% 90-க்கு மேற்பட்ட சதவீதம், கிட்டத்தட்ட ஒரு பூர்ணத்துவம் பெற்ற பண்பு நலம் வாய்ந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறது. மற்ற பாத்திரங்கள் எல்லாம் பெரும்பாலும் பண்பு நலங்கள் குறைந்த பாத்திரமாகத்தான் இருக்கிறது. நீங்க ராமாயண மகாபாரதத்தில் பார்த்தால் எத்தனையோ பாத்திரங்களை நாம் அதில் பார்க்கிறோம். அதில் பூர்ணத்துவம் பெற்ற பண்பு நலத்தில் சிறந்த பாத்திரம் என்று சொல்லிவிட முடியாது. ஒன்று இரண்டு பண்புகள் அவர்களுக்கு சிறந்திருக்கலாம், ஆனால் அதற்கு எதிர்மாறான பண்புகள் குறைபாடுகள் உடைய பாத்திரங்கள் தான் நான் மகாபாரதத்தில் நிறைய பார்க்கிறேன். கர்மனை எடுத்துக்கொண்டால் அவன் அறத்தை காப்பவன் தான், ஆனால் மனைவியை சூதாட்டத்தில் வைப்பதாகிய ஒரு குறைபாடு, ஒரு பண்பு குறைந்த ஒருவனாக அவன் இருந்தான். இன்னும் பல பண்புகள் எல்லாம் அவர்கள் குறைபாடு உடையவர்களாக இருந்ததை நான் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தில் எல்லோருமே வந்து கிட்டத்தட்ட அனைத்து அந்த மன்னர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார் உடையவர்களாக இருந்தார். அதில் ஒரே ஒருவன் மட்டும்தான் ஒற்றை மனைவி உடையவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. துரியோதனன் மட்டும்தான் ஒரே ஒரு தாரம் பெற்றிருந்தான், மற்ற அனைவரும் பல தாரங்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் துரியோதனன் மட்டும்தான் ஏகபத்தின் விரோதனாக இருந்தான். எந்த பாத்திரம் எதிர்மறை பாத்திரமாக சொல்லப்படுகிறதோ அவன்தான் ஏகபத்தினி விரதனாக இருந்தான், மற்றவர்கள் எல்லாம் பல மனைவியரை மணந்து இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நாம ராமாயணத்தில் பார்த்தால் ராமன் தான் இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடைய என்று அந்த கொள்கையை ஒரு விரதமாகவே அனுஷ்டித்தவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு விரதம், அந்த ஒரே மனைவியுடன் இருக்கிற அந்த விரத பண்பு. அப்புறம் பித்ருவாக்கிய பரிபாலனம், அதாவது தந்தை சொல் கடவாத அந்த உயர் நலம், சகோதரனுக்கும் விட்டு கொடுத்து விடக்கூடிய அந்த உயர் பண்பு, பற்றற்ற போக்கு, ராஜ்ய செல்வத்தின் மீது ஆசைப்படாத பற்றற்ற போக்கு, இப்படி பல்வேறு விதமான அற்புதங்களின் ஒரு முழுமை பெற்ற வடிவமாக ராமன் இருப்பதனால் ராமனுக்கு நடையின் இன்றுயர் நாயகன் என்ற ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார் கம்பர். அது மிக நல்ல ஒரு சொற்றொடர், நடையின் இன்றுயர் நாயகன், நல்ல ஒரு சொற்றொடராக ராமனை குறிக்கும். ராமன் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய சில இடங்கள் ராமாயணத்தில் உண்டு. அதை நாம் பின்னாடி கதைகளில் நாம் பார்ப்போம். அதை பற்றிய விவாதங்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் அந்த இடங்களில் பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, இரண்டு இதிகாசங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ராமன் தான் ஒரு பூர்ணத்துவம் பெற்ற பண்பு நலங்களின் களஞ்சியமாக இருக்கிறான். அதனால் அவனை நடையின் இந்துயர் நாயகன் என்று கம்பர் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். தோற்றத்தில் அவனுடைய அந்த பிறப்பில் இடை நிகழ்ந்த அவனுடைய அந்த பிறப்பில் இடையில் அவனுடைய பிறப்புக்கும் இறுதி காலத்துக்கு இடையில் நிகழ்ந்த ராமாவத பேர் தொடை நிரம்பிய தொல்லை நன்மாக்க, ராமாவதம் ராமாவதாரம் என்னும் பெயர் பெற்ற தொடை நிரம்பிய, தொடை என்பது எதுகை மோனையை குறிக்கக்கூடிய வார்த்தை. தொடை என்றால் எதுகை மோனையெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா, அதற்கு வந்து தொடை என்று பெயர். எதுகை தொடை, மோனை தொடை, ஏய்வு தொடை என்றெல்லாம் அதை சொல்லுவார்கள். யாப்பிலக்கணத்தில் அதற்கு தொடை என்று, தொடை நிரம்பிய, அப்படி எதுகை மோனையெல்லாம் நிரம்பிய தொல்லை மாக்கரை. தொல்லை என்பது மிக பழங்காலம் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. பழங்கால பழங்காலத்திய புராதனமான இந்த நல்ல மகிமை மிக்க கதையை, மாக்கரியை, பெருங்கதையை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயன் பயின் தந்தது. சடையன் சடையப்ப வள்ளல் என் வள்ளலுடைய திருவெண்ணெய் நல்லூர் நல்லூரில் நான் தந்தேன் என்று சொல்கிறேன். நான் தந்தேன் என்று சொல்லவில்லை, இந்த கதை தரப்பட்டது என்று சொல்கிறேன். இந்த கதை தரப்பட்டது எங்கேவென்றால், அதாவது இந்த கதை அரங்கேற்றப்பட்டது. தரப்பட்டது என்றால் இங்கு அரங்கேற்றப்பட்டது என்ற பொருள் வருகிறது. அரங்கேற்றப்பட்டது எங்கே என்றால், சடையன் வெண்ணெய் நல்லூரில் தந்தது அரங்கேற்றப்பட்டது. அரங்கேற்றப்பட்டது கூட வேறு ஒரு ஊரை சொல்லுவர்கள் கூட இருக்கிறார்கள். அது இல்லை, விளம்பரத்தில் போய் தான் அரங்கேற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கதையெல்லாம் இருக்கிறது. அப்படி அரங்கேற்றப்பட்டது அங்கே என்று நாம் எடுத்துக்கொண்டால், தந்தது என்பதற்கு ஏற்றப்பட்டது அந்த சடையன் வெண்ணெய் நல்லூரில் தான், சடையப்பவலினுடைய திருவெண்ணெய் நல்லூரில் தான் இது ஏற்றப்பட்டது என்று நான் இக்கதை தந்ததே. தந்தது என்பது தன்வினையாக இருக்கிறது. அங்கு நான் அதை பிறவினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அங்கு செய்வினையாக இருக்கிறது. தந்தது என்பது செய்வினையாக இருக்கு, அதை நாம் செய்யப்பாட்டு வினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தரப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மாக்கதை தரப்பட்டது. இந்த மாக்கதை தடையன் வெண்ணெய் நல்லூரில் தரப்பட்டது என்று. பயின் என்பது ஏழாம் வேற்றுமை உருவாக நல்லூரில் என்று பொருள் தரும். பயின் என்பது ஏழாம் வேற்றுமை. நடையின் இந்துயர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த ராமாவதத்தேர் தொடை நிரம்பிய தொல்லை நன் மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்தது. சடையன் என்ற இந்த பெயர் நாம் கவனிக்க வேண்டிய பெயர். கம்பரை ஆதரித்த வள்ளல் இவர் தான். கம்பருக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து, அவருக்கு லௌகிக கவலை எதுவுமே தோன்றாமல் செய்து, அவரை இந்த நூலை யாக்கும்படி அறிவு உதவிகள் எல்லாம் செய்தவர் அவர்தான். அந்த நன்றி கடனாக சடையப்ப வள்ளலுடைய பெயரை இந்த காவியத்தில் ஆங்காங்கே கம்பர் பயன்படுத்துகிறார், அவரை நினைவுபடுத்துகிறார். கம்பராமாயணம் என்று அழியாத காவியத்தில் சடையப்பர் அழியாதவராக இடம்பெற்றுவிட்டார். கம்பருடைய இயற்பெயர் கூட நமக்கு தெரியாது. கம்பருடைய இயற்பெயர் அது அவருடைய இயற்பெயர் அல்ல, அது அவருக்கு பின்னாலே வந்து சேர்ந்த பெயர் தான். அவர் இயற்பெயர் நமக்கு தெரியாது என்றுதான் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். ஆனால் இயற்பெயரே தெரியாத கம்பர் எழுதிய காவியத்தில் சடையன் என்ற பெயர் காலத்தால் அழியாத ஒரு பெயராக பதிவு பெற்றுவிட்டது. இது புலவர்களை வள்ளல்கள் ஆதரித்து இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். சடையப்ப வள்ளலுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. கம்பன் ஆங்காங்கே சில இடங்களில் சடையப்ப வள்ளலை பொருத்தமான இடங்களில் சுட்டி செல்கிறார். அந்த பெயரை எல்லாம் குறித்து செல்வார். அந்த பாடல்கள் வரக்கூடிய இடங்களில் நாம் அவர் எந்த விதமாக சடையப்ப வள்ளலை கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இங்கு இந்த சடையப்ப வள்ளலுடைய திருவெண்ணை நல்லூரில் தான் இந்த நூல் இயற்றப்பட்டது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறேன். இது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வயின் வந்து வாயிலாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? நல்லூர் வாயிலாக தந்தது என்பது வாயிலாக என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை அல்ல. அது ஏழாம் ஏற்றுமை உருவாக இப்ப அதே இடத்தில் நல்லூரில் என்று இருந்தால், நல்லூரின் கண், நல்லூர் கண், நல்லூர் கண் என்று இருந்தால் என்ன பொருள் வருமோ அதே பொருளில் தான் இந்த வயின் என்பது வந்திருக்கு. அதாவது வந்து உதாரணத்திற்காக இந்த வயின் என்பது ஏழாம் ஏற்றுமை உருவாக வரக்கூடிய திருக்குறளில் கூட சொல்லலாம். அச்சம் மறைத்தலோ புல்லறிவு தம்பயின் குற்றம் மறையா ஒழி என்ற ஒரு குரலில் இந்த வயின் என்ற வார்த்தை வந்திருக்கு. தம்பயின் குற்றம், அந்த தம்பயின் குற்றம் என்பது தம்மிடத்தில் உள்ள குற்றம், தமது குற்றம், தம்மிடத்தில் உள்ள குற்றம் என்ற பொருளில் வருகிறது. ஏழாம் வேற்றுமை உருவாக வரி அதே போலதான் இங்கு இந்த வையின் என்ற வார்த்தை ஏழாம் வேற்றுமையில் நல்லூர் வையின் என்றால் நல்லூரில் தந்து அல்லது நல்லூர் இடத்தில் நல்லூராகிய இடத்தில் தந்து என்று எடுத்துக்கொள்ளும். திருவெண்ணெய் நல்லூர் வந்து இன்னொரு அந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் யாரோ கூட பாடுவாங்கல்ல இந்த வெண்ணெய் நல்லூர் ஒரு பாட்டு ஒரு சுந்தர் மேதைய பாட்டு சுந்தர் நல்ல சுந்தரர். ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. இந்த பாடல் என்னவென்றால் பித்தா பிரைசூடி திரைசூடு பெருமாளே அருளால் ஆமா ஆமா ஆமா மணிவாதல் நினைக்கின்றேன் மனத்துண்டை ம் வைத்தே பெண்ணை தென் பெண்ணை நல்லூரில் என்று அந்த ம் பாடல் வரும் அங்கு. அது திருவெண்ணெய் பாடப்பட்ட பதிகம் அந்த நூல் அந்த பதிகத்தில் உள்ளுக்குள்ளும் பல பாடல்களில் அந்த வெண்ணெய் நல்லூர். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த வெண்ணெய் நல்லூர் வேறு இந்த வெண்ணெய் நல்லூர் ஓ வேறு அப்படியே அப்படின்னு சொல்கிறார்கள். எல்லாம் ஊர் பெயர்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறிவிட்டன. இந்த வெண்ணெய் நல்லூர் வேறு என்று சொல்லுவார்கள். எல்லாம் பெரிய நமக்கு சரியான சரித்திர ஆதாரங்கள் இல்லை என்பதனால் எதையும் நாம் உறுதிப்படுத்தி கூற முடியாத நிலையில் தான் இருக்கும். நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள் எல்லாம் இந்த மாதிரியான பாடல்களுக்கு ஊடாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். மற்ற கல்வெட்டுகள் செப்பேடுகள் இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் மிக முக்கியமானவை. அவை மிக குறைவாகத்தான் கிடைக்கின்றன. இந்த மாதிரியான பாடல்களின் வாயிலாக கிடைக்கக்கூடியவையை நம் 100க்கு 100% உறுதியான சான்றாக எடுக்க முடியாது. எடுத்துக்க பின்னாளில் ஏதாவது முடியாத ஒரு இடையில் செருகி விடலாம். பெண்ணை ம் நல்லூரில் தான் ஊரில் தம் ஊர் பெயர் கம்பராமாயணத்தில் சேரட்டும் என்று ஒரு பாட்டு இடையில் சொருகி விடலாம், உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் இவற்றையெல்லாம் வைத்து ஏதோ நம்ம நம்முடைய வரலாற்றை ஓரளவு கணித்து ஒரு வரலாறு தமிழக வரலாறு என்று நாம் ஒரு வரலாற்றை உருவாக்கி வைத்திருக்கோம். தமிழக வரலாறு என்ற பெயரில் பல அறிஞர்கள் நூல்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவையெல்லாம் உருவாவதற்கு பெரும் பெரும் மூல காரணமாக அமைந்தவை இந்த மாதிரியான பாடல்கள் தான். சங்க பாடல்கள் இடைக்கால புலவர் பாடல்கள் இந்த மாதிரியான பாடல்கள் தான் பெரும்பான்மையாக ஆதாரமாக அமைந்தது. அப்புறம் ஆங்காங்கு கிடைத்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் இதையெல்லாம் உதவி பெறும். அவற்றை வைத்து ஏதோ ஒரு விதமாக நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கோம். மிகவும் பெருமைக்குரிய வரலாறு தான் நம் வரலாறு, அது மாற்றுக்கருத்தே கிடையாது. மிகவும் ஒரு நல்ல ஒரு உயர்நிலை பெற்றிருந்த உயர்ந்த நாகரிகம் கொண்ட பண்பாடு கொண்ட ஒரு மரபில் தான் நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் அதை இந்த காலத்தில் நாம் உணராமல் நம்மை நாமே தவழ்வு மனப்பான்மையில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் தான். இப்போ அந்த கம்பரோட இயற்பெயர் யாருக்குமே தெரியாதுங்கிறீங்க. ஆல்சோ கம்பர் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், ஆனா கம்பராமாயணம் தான் ரொம்ப பிரசித்தி இல்லைங்களா. சரஸ்வதி அந்த ஏதோ சரஸ்வதி அந்த அதி ஏதோ எழுதியிருக்காரு தானே சார். ஏறுவது திருக்கை வழக்கம் இதெல்லாம் சடகோபர் அந்த அதி இதெல்லாம் எழுதி இருக்கிறார். அதுக்கு அதுக்கும் ஒரு சந்தேகத்தை கிளப்புவார். அதுவும் கம்பர் எழுதியதாக நம்பப்படுகிறது என்று சொல்லிவிடுவார். அது எழுதி இருக்கலாம், அவர் எழுதியதாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் பெயரில் வேறு ஒரு புலவர் எழுதியதாகவும். ஏனென்றால் இப்படி ஒரு ஒரு புலவர் பிரசித்தி பெற்றுவிட்டால் அவர் பெயரிலேயே பின்னாடி வந்த ஒரு புலவர் தம் பெயரை மாற்றிக்கொண்டு அவர் பெயரை போட்டு எழுதி விடுவார். அவருக்கு காரணம் ஏன் என்றால், ஏன் அவர் பெயரை போடுவதுதானே நல்லது, அவர் பெயர் பரவினால் தானே அவருக்கு புகழ் வந்து சேரும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம். ஆனா அந்த புலவருடைய எண்ணம் என்றால், தம் பெயரிலேயே நான் இந்த நூலை எழுதி வெளியிட்டால் காலப்போக்கில் மறைந்து விடலாம். கம்பருடைய பெயரை போட்டால் வள்ளுவருடைய பெயரை போட்டால் அது எழுதிய நூல் கால பாதுகாக்க வேண்டிய நூல் என்று எல்லாரும் பத்திரப்படுத்தி காலம் கடந்து நிற்கும் என்பதற்காக அப்படி பெயரை போட்டுவார். அப்படி பெயர் பல ஒரே புலவருடைய பெயரில் பல புலவர்கள் எழுதி அதே பெயரில் இருக்கக்கூடிய நூல்கள் பல இருக்கின்றன. உதாரணமாக அகத்தியர் அகத்தியர் எழுதிய நூல்களாக பல அகத்தியர்கள் பல காலகட்டங்களில் இருந்திருக்கிறார். அது உண்மையிலே அகத்தியர்கள் தான் பல பல வடிவத்தில் வந்தாரா, அல்லது புலவர்கள் யாராவது தங்கள் பெயரை அகத்தியர் என்று மாற்றி வைத்துக் கொண்டு அப்படி எழுதி வைக்கிறார்களா என்று தெரியல. அது போல திருவள்ளுவர் பேரில் நாம் திருக்குறளை கேள்விப்படுகிறோம். பிற்காலத்தில் ஒரு திருவள்ளுவர் ஞானம் என்ற ஞானவெட்டியான் என்ற ஒரு நூல் இருக்கும். பலரும் கருதுகிறார்கள் அந்த திருவள்ளுவர் தான் இந்த ஞான நூலையும் எழுதிவிட்டார் என்று. இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். ரெண்டுக்கும் நகைகளும் பெரும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது திருவள்ளுவர் அருளிய ஞான வெட்டியான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு புலவர் பிரசித்தி பெற்றவராக இருந்தால் அந்த புலவரின் பெயரை பயன்படுத்தி பின்னாடி வந்தவர்கள் அதே பேட்டி எழுதி விடுவது ஒரு வழக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் எதையும் நிச்சயமாக கூறுவதற்கு அதே மாதிரிதான் ஔவையாரும் நிறைய ஔவையார் இருந்திருக்கிறாங்க. நிறைய ஔவையார் எட்டு ஔவையார்கள் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். அதில் நான் இப்போ ஒரு வழக்கத்தில் ஒரு மூன்று ஔவையார்களை பிரதானமாக பார்க்கிறோம். சங்க காலத்தில் ஒரு ஔவை இருந்தால் இடைக்காலத்தில் கம்பர் காலத்தில் ஒரு ஔவை கம்பர் ஒரு போட்டியிட்டு பாடியதாகவும் கம்பருக்கு ஔவைக்கும் போட்டியெல்லாம் நடந்ததாக கதையெல்லாம் இருக்கிறது. கம்பர் காலத்தில் ஒரு ஔவை இருந்தார். பின்னால் இந்த ஆத்திச்சூடி நீதி நூல்கள் எழுதிய ஒரு ஔவை என்று மூன்று ஔவையை பிரதானமாக சொல்கிறார்கள். இதை தவிர்த்து ஔவை குறள் என்று ஒரு யோக சம்பந்தப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது. அது இயற்றிய ஔவை வேறு. அதே மாதிரி விநாயகர் அகவல் ஔவையார் பேரில் சொல்லப்படுகிறது. எந்த ஔவையார் எழுதியது என்று பல ஔவையார்கள் பல நூல்கள் இயற்றியதாக ஔவையார் பேரும் நிறைய. ஆனா அப்ப கம்பர் வந்து அந்த அம்பிகாபதி சினிமாலதான் காமிப்பாங்க கடை. அவர் வந்து சரஸ்வதியோட புல் கடாட்சம் பெற்றவர் பக்தர், சரஸ்வதியோட பக்தர். அதனால அவர் தான் சரஸ்வதி அந்த ஒரு வாழை அந்த மாதிரி இருக்கும். அதுல சொல்லுவாங்க சரஸ்வதியோட புல் கடாட்சம் பெற்றவர் தான் கம்பர். கம்பர் மட்டுமல்ல, அந்த மாதிரி பாடல் எழுத வேண்டும் என்றாலே அது சரஸ்வதியினுடைய கடாட்சம் இருந்தாதான் முடியும். கம்பரை ஒத்த பல புலவர்கள் இருந்திருக்கிறார். கம்பர் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார் என்பதற்கு காரணம் கம்பர் மட்டுமே சிறந்த கவிஞர் என்பதல்ல. கம்பர் எடுத்த கதை எப்படி, கம்பர் ஒரு சிறந்த காரியத்தை தன்னுடைய பாடுபொருளாக கையில் எடுத்து அதனால் கம்பருடைய புகழ் அதி உச்சத்தை அடைந்து விட்டது. அதனால் மற்றவர்கள் எல்லாம் அவ்வளவு சிறந்த புலமை உடையவர்கள் என்பதல்ல. நீங்கள் வெள்ளி பாரதத்தை படித்தால் மிக சிறப்பான கவிதைகள் எல்லாம் அதில் இருக்கின்றன. இன்னும் இடைக்கால புலவர்கள் பாடிய சிற்றிலக்கியங்கள் பலவற்றில் எல்லாம் மிக அற்புதமான கற்பனைகள் இலக்கிய நயங்கள் எல்லாம் செறிந்து இருக்கின்றன. கம்பருடைய மேன்மை மிக உயர்ந்ததுக்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட அந்த பாடுபொருள். ராமனை அவர் பாடுபொருளாக எடுத்துக்கொண்டார். அதனால் அவர் மிகவும் உச்சாணி கொம்புக்கு போய்விட்டார். அதன் பிறகு இப்போது கம்பனுடைய புகழ் தொடர்ந்து பரப்பப்பட்டுக் கொண்டே பல கம்பன் கழகங்கள் இருக்கின்றன. வருடந்தோறும் விழாக்கள் நடத்தி கம்பனை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக கம்பனுக்கு அவனுடைய கவிதையை விவாதிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற நூல்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனமையால் அவை பெரிய அளவில் நமக்கு தெரியாமல் போகின்றன, வெகு ஜனங்களுக்கு தெரியாமல் போகின்றன. கம்பனை விட சிறப்பாக பாடிய கவிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அது உண்மைதான். அது அது கம்பன் மட்டும்தான் சிறந்த கவி. இதுல ஒரு தொல்லைன்ற வார்த்தை, நம்ம தொல்லைன்றது இப்போ இந்த காலத்துல நீ ஒரு பெரிய தொல்லைன்னு சொல்றோமா, அதுக்கு சம்பந்தம் இருக்கு? தொல்லை என்பதற்கு நான் இந்த காலத்தில் இடையூறு துன்பம் என்றெல்லாம் தான் நாம் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் தொல்லை என்பதற்கு தொன்மையானது பழமையானது என்று தொல் என்று சொன்னால் அந்த லை தொல்லை என்று அந்த லையை சேர்க்காமல் தொல் என்று மட்டும் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். தொல்பொருள் காட்சியகம், தொல்பொருளியல் துறை, தொல்காப்பியம் என்றெல்லாம் சொல்லும் போது அங்கு அந்த தொல் என்பது பழமையை குறிப்பதாக எல்லோருக்குமே வந்து புலனாகிவிடும். ஆனா அந்த லை என்ற அந்த விகுதி கூடுதலாக சேரும் போது அது தொல்லை தரக்கூடிய வார்த்தையாக மாறிவிடுது. அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் தொல்லை ஏற்படும். ஆனால் தொல்லை என்பது பழமையானது என்ற பொருளில் பல இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. வள்ளுவர் கூட ஒரு இடத்தில் பயன்படுத்துவார், எல்லைக்கண் நின்றார் துறவார் கொலை விடுக்கும் கொள்ளைக்கண் நின்றார் தொடர்பு, கொள்ளைக்கண் நின்றார் தொடர்பு. அது இந்த பழமை இந்த அதிகாரத்தில் வரும். அதாவது நட்பில் பலவிதமான நட்புகள் இருக்கிறது. நமது பாலிய காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு நட்பு இருக்கும், எப்போதும் எல்லோருக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்கும். மற்ற நட்பை விட, இடைக்காலத்தில் வந்த நட்பை விட, நமக்கு ஆரம்ப காலம் தொட்டே வரக்கூடிய நண்பர்கள் நம்மிடம் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பழகுவார்கள். நாம் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாலும், ஊரெல்லாம் மதிக்க தகுந்த அணுகுவதற்கு முடியாத உயரத்தில் நாம் இருந்தாலும், அந்த பழைய நண்பர்கள் நம்மோடு சகஜமான மனப்பான்மையில் தான் பழகுவார்கள். அவர்கள் அப்படி பழகுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் உண்மையான நட்பு. உயரத்துக்கு போன பிறகு பழைய நண்பர்களை எல்லாம் மதிக்க தவறிவிட்டால் அது நட்பின் அடையாளம் அல்ல. அந்த பொருள், அந்த மாதிரியான பண்புகளை எல்லாம் வலியுறுத்தும்படியாக அந்த அதிகாரம் அமைந்திருக்கும். அந்த நட்பு பகுதியில் அது அமைந்திருக்கும். அதில் இந்த பழைய நட்பை அவர் கொள்ளைக்கண் நின்றார் தொடர்பு என்று குறிப்பிட்டார். கொள்ளைக்கண் நின்றார் தொடர்பு என்றால் பழமையாக தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த நட்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தும். அங்கு தொல்லை என்பது பழமை என்ற பொருளில் வருகிறது. அதே போலதான் இங்கும் பழமை என்ற பொருள். இந்த லை வந்து இரண்டாம் வேற்றுமை உருப்புல வருது, தொல் பிளஸ் ஐ. இந்த பொருளில் வரும், அது அர்த்தமே மாறிடும். இரண்டாம் வேற்றுமை பொருளாக வரவில்லை, வெறும் விகுதியாக வருகிறது, அவ்வளவுதான். விகுதி தொல்லை, பொருள் என்பதும் தொல்லை என்பதும் ஒரே பொருள் தான். இது கூடுதலாக ஒரு விகுதி சேர்ந்திருக்கிறது. ஐ விகுதி, ஐ என்ற விகுதி தான் சேர்கிறது. ஐ விகுதி தொல் என்பதோடு சேரும் போது இடையில் கூடுதலாக இன்னொரு லகர ஒட்டு சேர்ந்து தொல்லை என்றும் மாறியது. இன்னொரு கூட முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் என்று ஒரு பாடல், பழைய பாடல் ஒன்று. அது பழம் பழமொழி நானூறு என்ற நூலில் இருக்கிறது நினைக்கிறேன். அது தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் என்ற ஒரு வாசகம் வரும். தொல்லை அளித்தார் என்றால் பழங்காலத்தில் கொடுத்தறிந்தவர்களை நாம் கேட்டிருக்கிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தவர்களையும் மயிலுக்கு போர்வை கொடுத்தவர்களையும் பழங்காலத்தில் நாம் கேட்டறிந்திருக்கிறோம் என்ற பொருளில் அந்த தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் என்ற வாசகம் வரும். இப்படி தொல்லை என்பது பழங்காலம் என்ற பொருளில் பல இடங்களில் இலக்கியங்களில் பயன்படுத்தும். மிக்க நன்றி ஐயா. இந்த பாடலோடு நிறுத்திக்கலாமா இந்த வாரத்தோட? நேரமாயிருக்கு. ஆமாம் ஐயா.